श्रीमान व्यंकटनाचार्य कविता के श्री वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ता सदा हृदय स्वामी देसिगनोड महत्व देसिगनोड अरुलिच्छेयले नमक गदी एन्पदाह कुमारनायनोड वाक्यम उय्यम वगैल उत्तर वेदियल वंदुदित செய்யவள் மேவிய சீரருளாவை சிந்தையையும் மெய்யவனந்தை ராமானுசன் அருள் மேவி வாழும் ஐயன் இலங்கு தூப்புள் பிள்ளையாய்ந்த பொருளன்றியே உய்யும் வகையில்லை உத்தரவேதியில் வந்துதித்த அனந்தபாரம் பகுவேதி திவ்யம் அல்பசகாலோ பகவஷ்ச விக்னா யத்சாரபூதம் ததுபாதி ஹம்சோ யதாஹிராம் மிவாம்புரமிஸ்ரம் இந்த ஹம்சம் என்ன பண்றது அப்படிங்கறத காமிச்சு கொடுக்கற இந்த உலகத்துல தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அளவற்றதா இருக்கு நிறைய இருக்கு அந்த பகுஸ்யான்னு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் இருக்கான் அப்படிங்கச்சு அப்ப எதை தெரிந்து கொள்றது எல்லாத்தையும் போட்டு உள்ள போட்டுட்டோம்னா மனசுக்குள்ள போட்டோம்னா குழம்பும் சாரமானதை மட்டும் எடுத்துக்கணும் இப்ப நம்ம என்ன பண்றோம் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் மாங்க மாங்க மாங்க மாங்கும் படிக்கிறோம் டெக்ஸ்டையா படிக்கிறோம் நோட்ஸ்ல தான் படிக்கிறோம் எக்ஸாமுக்கு படிக்கச்சே என்ன பண்றோம் டெக்ஸ்டா படிக்கல ஒரு சில குழந்தைகள் தான் டெக்ஸ்டா படிக்கும் ஆனா முக்காவாசி என்ன பண்றோம் டெக்ஸ்டுக்கு பதிலாக நோட்ஸ் யாராவது கொடுத்துருப்பா அதுக்கு உரையினடை அப்படின்னு யாராவது கொடுத்துருப்பா நோட்ஸ் கொடுத்துருப்பா அது இந்த சமாச்சாரம் கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும் அத என்ன பண்ற மனநம் பண்றான் என்ன உட்காந்துட்டு எக்ஸாம்ல அதுதான் எழுதிட்டு வரான் யாராவது டெக்ஸ்ட் ஃபுல்லுத்தையும் ரீட் பண்ணிட்டு அதுல என்ன கேட்கறாலும் எக்ஸ்ட்ரா நான் எழுதுறேன்னு சொந்த இதுல யாராவது எழுதுறோமான்னு எழுதல அதே மாதிரி இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியதெல்லாம் அந்த தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் தெரிஞ்சுக்கணுமானா இல்ல சாரதமமா இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுதா போதும் எதுல தாத்பரியம் இருக்கோ அந்த தாத்பரியத்தை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் அது முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது முழுசா நிதானமா உட்காந்து படிக்கலாம் டைம் இருக்குன்னா ஆனா அதிகமா தெரிந்து கொள்ளணும்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கச்சே என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ராட்டு தான் நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கணுமா அந்த ரீதியில இந்த அன்னப்பறவையை சாட்சி புதுவா சொல்ற அது என்ன பண்ணும் இந்த ஹம்சோ என்ன பண்றது அப்படின்னா ஜலத்தை விட்டுட்டு இந்த பால்ல ஜலம் கலந்துருக்கு இந்த ஜலத்தை விட்டுட்டு நீரை விட்டுட்டு பாலை மட்டும் சாப்பிடுறது அதை மட்டும் உறிஞ்சி சாப்பிடுறது அந்த ஹம்சம் அது மாதிரி இங்க என்ன பண்ற பாஷ்யக்கார் மறைப்பொருள் அனைத்தனையும் அத்தனையே அருளும்னு அந்த மறைப்பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ற கிரகிச்சுக்கிறார் எல்லாத்தையும் வாசிச்சுட்டார் பாஷ்யக்கார் வாசிச்சுட்டு என்ன பண்றார் நமக்கு அதுலேருந்து சாரதமமானதா கொடுத்துருக்கார் உபனிஷத் பாஷ்யக்காரர்னு நமக்கு ஒரு ஆச்சாரியர் உண்டு அவர் வந்து தசோபனிஷத்துக்கு பண்ணியிருக்கார் தசோபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்னா எத்தனை உபனிஷத்து இருக்கு அப்படின்னா அது எண்ணற்றதா இருக்கு நிறைய உபனிஷத்து இருக்கு எல்லாம் தேவைங்கிறது கிடையாது துர்கா சூத்தம் மேதா சூத்தம் என்னென்னமோ நிறைய சூத்தங்கள்லாம் இருக்கு விதவிதமா எல்லாம் வேணுமா அப்படின்னா இல்ல புருஷ சூத்தம் ஒன்று தெரிஞ்சுட்டா போதும் பகுஸ்யாம் பிரஜா ஏதேன்னு அதுவே காமிச்சு கொடுக்கறது அந்த மாதிரி அந்த ஒரு சுத்தம் இருந்தா போதும் நமக்கு வேற எதுவும் வேண்டாம் இந்த மாதிரி இந்த அன்னப்பறவை மாதிரி பாஷ்யக்காரர் என்ன பண்ற அந்த வேத சாரங்கள் எல்லாம் எடுத்து நமக்கு கொடுத்திருக்காரா அந்த வேத சாரத்தை என்ன பண்றார் அப்படின்னா சுவாமி தேசிகன் தானும் பருகி அதை நமக்கும் கொடுக்கிறாராம் சுவாமி தேசிகன் அந்த சாரமான சூத்திகளோட அமுதத்தை நமக்கு கொடுக்கிறார் அப்படி வசதியா பாஷ்யக்கார் என்ன பண்ணார் மந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சார் நிறைய மந்திரங்களை கண்டுபிடிச்சார் பாஷ்யக்கார் திருவாராதனை எப்படி பண்ணணும்னு சொன்னார் திருவாதனம் பாஷிகார கிரமப்படி பாஷிகார திருவாதனம் பண்ணணும் அப்படின்னா காலபோது இருந்தோம்னா அனுஷ்டானம், அனுஷ்டானம் ஆச்சுன்னா ஜபதமங்கள், ஜபதமங்கள்லாம் ஆச்சுன்னா ஒரு 9:30 ஆயிடும். ஆராதனத்துக்கு போனோம், ஆராதனத்துக்கு போனோம்னா 11:30 ஆயிடும். 11:30 ஆயிடுதுன்னா மாத்தியான காலம் வந்துடுது. மாத்தியானியம் பண்ணணும். மாத்தியானியம் பண்ணவிட்டு எம்பெருமானுக்கு தலைகம்ச பண்ணணும். முதல்ல அபிகமன ஆராதனை ஆயிடுது. அடுத்தது இஜ்ஜாராதனம். இஜ்ஜாராதனை எப்போ வரும்னா 11:30 சந்தியா மாத்தியானிகம், மாத்தியானிக சந்தியாவந்தனத்தை பண்ணணும். மாத்தியானிக சந்தியாவந்தனத்தை பண்ணா அது ஒரு அரை மணி நேர காலம் ஆகும். 12:00 ஆயிடும். உச்சி வேலை வரும். உச்சி வேலை பகவானுக்கு ஆராதனம் பண்ணி தலிகை அம்சம் பண்ணி பிக்ஷை எடுத்துக்கிறதுக்கு 1:00. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சன்னியாசிகளுக்கும் தனியா ஒரு வழக்கம் வச்சிருக்கா, கிரஸ்தாளுக்குன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்கா. கிரகஸ்தாலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பாராயணங்கள். வரிசையா ராமாயணம் பாராயணம் பண்றதோ, சீசூதிகள் பாராயணம் பண்றதோ, வரிசையா பாராயணம். எப்ப அந்திம பொழுது வர வரை, சாயங்காலம் வரை. அந்திம பொழுது வந்துருத்துனா என்ன பண்ணணும், சந்தியாவந்தனத்தை சாயம் சந்தியாவந்தனம். அப்போ ஒரு சந்தியாவந்தனம், சாயம் சந்தியாவந்தனத்துக்கு போகணும். சாயம் சந்தியாவந்தனம் ஆகி எம்பெருமானுக்கு அப்ப கண்ட்ரோல்ல பண்ணும். 7:00 தலையே தான் பண்ணிருப்பா. அத போய் எம்பெருமானுக்கு கண்ட்ரோல பண்ணி சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு சிந்தனை, எல்லாரையும் கூட்டி உட்காந்துச்சு. சாயந்தர வேலை வாசிக்கிறது கூடாதுங்கிறதுக்காக எல்லாரையும் கூட்டி வச்சு இந்த காலக்ஷேபம் ஆரம்பிச்சது. இப்படிதான் ஆரம்பிச்சது சிந்தனை. சாயந்தரம் ஆகணும்னா ரகசியத்தை சாரம் சாதிப்பான். பகத் விஷயம் ரகசியத்தை சாரம்லாம் சாயங்கால வேலையில ஆகும். பகல் வேலையில சீபாஷகம், சீபாஷ்யம் ஆகும். கீதா பாஷ்யம், சீபாஷ்யம்லாம் பகல் வேலையில ஆகும். இப்படி பொழுது ராத்திரி ஆயிடுதுன்னா யோகம், யோகம்ங்கிற நித்திரைக்கு போனோம். நித்திரைக்கு போச்சு என்ன சொன்னார் அப்படின்னா போய் உட்காந்துக்கிறது. அப்படி யோகியா உட்காந்துக்கிறது அந்த காலத்துல அப்படிதான் இருந்தா. ஏன்னா ஒருவேளை சாட்டா அந்த காலத்துல அவெல்லாம் யோகி, நம்மெல்லாம் போகி. போகியும் கூட சொல்ல முடியாது, ரோகியும் சொல்லணும். ஏன்னா 3 வேளை சாப்பிட்றோமே. ஒருவேளை சாப்பிட்டா போகுது. 3 வேளை சாப்பிட்றது நடுவில் ஒரு குறிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ். எதைத்தான் நம்ம உள்ள விட்டு வைக்கல, பெரிய கொள்கலைனா உள்ள எவ்வளவு தூரம் கொள்றதோ. அந்த மாதிரி ஒரு கிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் பாஷ்யகர். ராத்திரி உட்கார்ந்துருக்குன்னா வந்தாச்சுன்னா எப்படின்னா அவராச்சாரின்னு அவருக்கு ஞாபகம். ஆழ்வார், ஆழ்வார் இன்னைக்கான முடிச்சுட்டு இருக்காரா இல்ல இன்னைக்கான தூங்கி இருக்காரா, ரெண்டும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் எம்பெருமான் தியானமே. அதனால அவரோட ஆச்சாரியனோட புத்தி தான் இவருக்கும். இவர் என்ன பண்ண, ராத்திரி ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எம்பெருமான் அப்படி ரங்கநாதன மனசோ தியானம் பண்ணணும். உட்காந்து தியானம் பண்ணே இருங்கோ, தூங்குன்னு சொல்லு. என்ன படுக்கை வச்சுட்டு தலகாணி வச்சுட்டு சௌக்கியமா பஞ்சனையில ஏசி போட்டுன்னு தூங்குன்னு சொல்லவே இல்லை. அவர் எங்கேயுமே தூங்குன்னு சொல்லல. உட்காந்து தியானம் பண்ணு எம்பெருமான, காத்தால 3:00 முடிச்சுக்கோ. எதுலேருந்து, தியானத்திலேருந்து, படுக்கையிலேருந்து இல்லை, தியானத்திலேருந்து அதிகாலை 3:00 எழுந்துட்டு பூமால வேலை அதுதான். திருப்பி அனுஷ்டானத்துக்கு போ. அதுக்கெல்லாம் நான் கிரியையெல்லாம் பண்ணித்தரேன். அவர் ஒரு ஆன்மீகம் மன்னர், சுவாமி தேசிகன். இதெல்லாம் அனுஷ்டானத்தில் பண்ண முடியாது. சுவாமி தேசிகனே, சுவாமி தேசிகனே, இந்த ஆன்மீகம்லாம் அனுஷ்டானம் பண்ண முடியாது. அதனால நான் தனியா ஒரு ஆன்மீகம் பண்ணித்தரேன். பாஷ்யகாரத்தை பிரார்த்திச்சுன்னு பண்றேன். கொஞ்சம் சுலபமா இருக்கணும், இப்படி எல்லாம் பண்ண மாட்டான் மனுஷன். இன்னும் கொஞ்சம் சௌலபியமா இருக்கணும். அதுவே நம்ம சுவாமி தேசிகந்து ஓ புஸ்தகத்துல இருக்கேன். ஆன்மீகம் எனக்கு நல்லா தெரியும். ஆன்மீகம்னா எனக்கு நல்லா தெரியும். புஸ்தகத்துல இருக்கு, நானும் வாங்கி வச்சிருந்தேன். ஹரிசிங்கர் போட்டேன், வில்லி வில்லி ஹரிசிங்கர் போட்டிருக்கேன். என்னமா போட்டிருக்கா தெரியுமா, இவன் சொல்றான். என்னமா போட்டிருக்கா தெரியுமா, அதுல என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது. என்னமா போட்டிருக்கா தெரியுமா, பாரு ஞானி வசம் தான். நீ சொல்லிதான் அவருக்கு சர்டிபிகேட் வேணும் வில்லி வில்லி ஹரிசிங்கருக்கு. ஏன்னா வில்லி வில்லி ஹரிசிங்கர் ஆன்மீகத்தை எப்படி எழுதினார்னு தெரிஞ்சுட்டோம்னா நாளையிலேருந்து அனுஷ்டானத்தை பண்ண ஆரம்பிச்சிருவோம். நாளையிலேருந்து அனுஷ்டானத்தை பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்படி ஆன்மீகம் எழுதினார் அப்படின்னா ஏற்கனவே கிரந்தங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தார். வரிசையா தொகுத்துட்டார். அதெல்லாம் வரிசையா ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ண விட்டு இப்படியே கொடுத்தா நானும் ஒரு ஞானியும் தான் இருக்கும். எனக்கு இவன் ஞானி பட்டம் கட்ட வேண்டாம், எனக்கு இவன் கொடுத்து ஞானின்னு ஆக வேண்டாம், இவன் அனுஷ்டானம் பண்ணணும், இந்த சேதனன் அனுஷ்டானம் பண்ணணும். எப்படி சிந்தை? அவர் ஆச்சாரியன் மாதிரி, சுவாமி தேசிகன் மாதிரி. சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்? ஐயோ பாஷ்யகர் ரொம்ப நிறைய கொடுத்துருக்காரு, என் குழந்தைகளுக்கெல்லாம் அவ்வளவு பண்ண தெரியாது, அவர் பண்ணி கொடுத்தார், நம்ம அதையும் ஏற கட்டி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் திருக்குட தேசிகன் ஒரு ஆணியம் பண்ணார், திருக்குட தேசிகன் வந்தார், அவர் பார்த்தார், ஐயோ என் குழந்தைகள்லாம் இவ்வளவு பண்ணாது, எல்லாம் பண்ணாது பண்ணாது பண்ணாது பண்ணாது பண்ணாதுன்னு கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணிட்டார், திரௌபதி மாதிரி சங்குஜக்கா கதாபானேங்கிற மாதிரி சர்வதன் பரித்து ரெண்டு முத்திரையை கொடுக்க வேண்டியது சொல்டா அப்படிங்க வேண்டியது. நம்ம ஒண்ணு ஓ ஆச்சாரியன் சொல்ல இறங்கிட்டார், ஆச்சாரியன் ஒரு தடவை சொன்னா போதும், ஜென்மத்துக்கு நம்ம சொல்ல வேண்டாம், அவரை சொல்லிட்டு இருக்கட்டும். அவர் தான் பெரிய ஞானி, அவரை சொல்லிட்டு இருக்கட்டும். நம்ம சொல்றதுக்கு அவர் சொன்னா அன்னைக்கு சொன்னேர் எனக்கு ஞாபகம் இருக்கு, என்ன சொன்னார் மறந்து போச்சு, நல்லா ஞாபகம் இருக்கு சொன்னேர், ஆனா என்ன சொன்னார்னு ஞாபகம் இல்ல, உபதேசம் என்ன பண்ண ஞாபகம் இல்ல. இந்த பலன்லாம் என்ன ஆகும்? அந்த ஞானிய போய் தான் அடிக்கும். உங்க நீங்க பண்ண பாவம், ஐயோ இவா கஷ்டப்படப்படாதே அப்படின்னு சொல்லி எம்பெருமான்ட்ட பிரார்த்திக்கிறார், என் சிஷ்யன் இவன், இவன் கஷ்டப்படப்படாது, இவன் பண்ண பாபங்கள்லாம் என்கிட்ட கொடுத்துரு, ஐயோ பாவம் இவனுக்கு அனுபவிக்க தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம், சரிங்க ஆச்சாரியன் எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லையாமே, நமக்கு இந்த புத்தி தான் வரும், வேற எந்த புத்தி வரும்? ஆச்சாரியனோட ஞானத்தை அலசார புத்தி வருமா? ஆச்சாரியனுக்கு அவ்வளவு தெரியுமாமே, எனக்கு தெரியாது, நான் எங்க போய் கத்துக்கிறது, ஆச்சாரியன் திருவடியில் போய் விழுந்து கத்துக்கிறதா, இல்ல ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணுவாரா, இல்ல யார்ட்டியான்னு கிடைக்குமா எனக்கு வழிகாட்டுவாரா? நமக்கு எங்க அதெல்லாம் நாழி இருக்கு? ஆச்சாரியன் எந்த ஊர்ல இருக்கேர் அது எனக்கு தெரியும், அப்டேஷன் இதுதான் தான் நமக்கு தெரியும், எங்க போயின்னு இருக்கேர் என்ன வண்டி வச்சுருக்க தெரியுமா, ரொம்ப முக்கியம். அதெல்லாமா நமக்கு வேணும்? அதுலயும் நல்ல வசதியா வண்டியா வாங்கி தரணும், வசதியான ஒரு வஸ்து பார்த்தாவே நம்ம வாங்கி தரணும். ஐயோ இந்த வண்டியிலே ஏழுறது சுவாமி, சுவாமி இந்த வண்டியிலே ஏழுறது, நான் வேற வண்டி வாங்கி தரேன் அடியேன், வேண்டாம் சிரமமா இருக்கும் இது, இதுல இந்த ஃபீட்பேக் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உமக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படி சொல்லணும். இந்த வாகனம் வேண்டாம், வேற வாகனத்துக்கு நானோ இல்லாட்டி இன்னும் நாலு பேரோ சேர்ந்து ஏற்பாடு பண்றோம், இப்படி எல்லாம் அவசரப்படாதையும். அவருக்கு என்ன தெரியுமா, ஏதோ கொடுத்தா ஏறி உட்காந்து போறேன், அங்க வந்து நான் வந்தேன் வண்டியில வந்தேன் முதுகு வலிக்கிறது கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்றாரு. சிஷியனை பார்த்த உடனே அப்படியே, ஐயோ இத்தனை பேர் வந்திருக்காள், இத்தனை பேர் வந்திருக்காரு ஆராதனத்துக்கு, அவருக்கு சமாசனம் பண்ணி வைப்போம், பரநியாசம் பண்ணி வைப்போம், அதுதான் தோணும். உள்ள போய் படுத்து போன்னு தோணுமான்னு அது போறாதா, அந்த அவஸ்தை போறாது. நம்ம என்ன பண்ண போறோம், சென்று சேர்க்கும் நம்மகிட்ட மூட்டை மூட்டையா நம்ம செஞ்சதுக்கு பிராரத்த கர்மான்னு சொல்றோம்னே, அந்த மாதிரி பிராரத்த கர்மா மூட்டை எடுத்துன்னு சென்றுக்கோமா, இந்த பிராரத்த கர்மா மூட்டையும் கொண்டு போய் அடியேந்தாசன் என்னோட பலம் கடையில போவான், ஆப்பிள பார்ப்பான், இந்த ஆப்பிள் என்ன விலை, கிலோ 200 ரூபா, ஓ அப்படியா சரி, அந்த அந்த பக்கம் தள்ளி அது கிலோ 100 ரூபா, ஓ 100 ரூபாயா அது, இதோ கிலோ 40 ரூபா, என்ன சுவாமி இது, இல்ல ஒரு சில இடத்துல அப்படின்னா அது பரவாயில்ல கொண்டா, இப்படிதான் ஆச்சாரனுக்கு இருக்கும் போதுதானே, இப்படிலாம் பார்க்கக்கூடாது. அந்த 200 ரூபா வஸ்து நாளைக்கு ஆச்சாரிய போய் சேவிக்க முடியாது, இதான் கையில பைசா வச்சிருந்துருக்கேன், நான் என்ன பண்றது, பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் சேவிச்சா போதும் எனக்கு ஆச்சாரியன, அந்த வசதியான வஸ்துவை நான் சமர்ப்பிச்சுக்கிறேன், நாலுலேருந்து யாரான ஐசியம் போனா எம்பெருமான் சங்கல்பிச்சா நம்ம ஆச்சாரம் சேவிக்கிறேன், அப்படி இருக்கணும். நான் திரும்பி போறதுக்கு பைசா வேணும், கரெக்டா திரும்பி போறதுக்கு பைசா வச்சுக்கோ, மீதிய செலவழிச்சிடும், திருடமா நம்பிக்கை வேணும். இல்லையா பாதி தூரம் போய் இறங்கி நடந்து ஆத்துக்கு போய் என்ன ஆயிட போறது, உமா தேடிந்த ஆச்சாரன் ஓடி வர்றார் இல்லையா, அப்படி ஆச்சாரியனை பார்த்தா அப்படி தண்டனைமா. அந்த மாதிரி ஆன்மீகம் அவ்வளவு வசதியா இருந்தது. சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகன் அப்புக்கும் அதுவும் கஷ்டம்னு சொல்லி திருக்குடந்த தேசிகன் பண்ணார், திருக்குடந்த தேசிகனுக்கு அப்புறம் பார்த்தார் உத்தமூர் சுவாமிகள் எல்லாம் பண்ணா, அப்புறம் வில்லி விநாயகரும் தனியா தான் அவங்க விசிராந்தியா பண்ணி இதுல எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணுங்க, எவ்வளவு சுலபமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு சுலபமா கொடுத்துருக்காரு. இத்தனையும் தொகுத்து அதோட இல்லாம அனுஷ்டானம் நாள் பாகத்துல போய் அனுஷ்டானம் எப்படி பண்ற, சைமாச்சாரியெல்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ற, மரத்தில் இருக்க பெரியவாள்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ற, அங்கேருந்து பரவாக்கட்ட சுவாமிகிட்ட வந்து பரவாக்கட்ட சுவாமி எப்படி அனுஷ்டானம் பண்ணியர், அங்க போய் ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் எப்படி பண்ணிட்டு இருக்கார், நம்மள இருந்தா பண்ணுவோமே. நானே நிறைய வாசிச்சுட்டேன், இதுக்கு பின்னாடி இருக்கவங்க எல்எல்பி எல்எல்பி வரிசையா ஏபிசிடியில் எத்தனை இருக்கோ அத்தனை இருக்கு எனக்கு, போதும் போதும் அப்படிமா. என்ன ஒரு வினயம் பாருங்க, அடுத்த மூர்த்தாபிஷேகரா ஏல வேண்டியவர் ஏலினவர், தன்னோட பூர்வாசிரமத்தில் ஒரு கிரந்தத்தை பண்றாருன்னா எப்படி அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறார் பாருங்க, அப்படி அனுபவிச்சு அவெல்லாம் என்ன பண்றா ரசிச்சு இந்த அனு பாஷிகா சொன்னது இது, சுவாமி தேசியன் வாக்கு இது, ஆனா பெரிய அனுஷ்டானம் இது போதும் போதும். நான் சொல்றேன் இல்ல, நான் பார்த்துட்டேன், நானே தெரிஞ்சுட்டேன், நம்மளா இருந்தா அங்க போய் தெரிஞ்சுட்டேன், இங்க போய் தெரிஞ்சுட்டேன், நானே தெரிஞ்சுட்டேன். அடுத்தவா பண்ணதுதானே சொல்ல போற, நீ புதுசா ஒண்ணும் பண்ணலையே, ஆனா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், மேல நம்ம பேரை முதல்ல போட்டுப்போம் பின்னாடி. ஆனா அங்க என்ன ஆச்சு ஆச்சாரியன், எல்லா இடத்துலயும் திருஷ்டாந்தம் போய் பார்த்தேன், அவாவா இவ்வளவு அனுஷ்டானம் பண்றான், அந்த அனுஷ்டானத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இதை பண்ணியிருக்கேன். சுலபமா இருக்கும், சாஸ்திர பிரகாரம் இருக்கும், ரெண்டுமே சுலபமா இருக்கும் சாஸ்திர பிரகாரமா இருக்கும். அனுஷ்டானம்னா அப்படி பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறவர். அந்த மாதிரி இப்படி வசத்தியா கொண்டு வந்து கொடுத்தாலாம் அன்னப்பறவை மாதிரி எப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதி அப்படின்னு சுவாமி தேசிகன் காமிச்சு கொடுக்கிறார். சுவாமி தேசிகன் எப்படி பண்ணாருங்கிறது அனுஷ்டானம் சொல்லி காமிக்கிறார். பகத் பாஷ்யகாரர் காஞ்சி பேரொள்ளாளன், அவன் கிருபை அவன் திருவடி நீழல்ல இருந்தவர் இந்த மாதிரி நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நமக்கு ஒரு கிரந்தத்துல இருக்க சாரம் சாரதமத்தை சொல்லியிருக்கேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறான். அப்படி சாரதமமா ஹம்சமாய் இருந்து எம்பெருமானே ஹம்சாவதாரமா தான் முதல்ல எடுத்ததே, உபதேசம் பண்றதுக்கு எடுத்தது ஹம்சாவதாரம். பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார், ஹம்சாவதாரம் எடுத்து உபதேசம் பண்ணார் சதுர்வேதங்களையும். அந்த மாதிரி இங்க ஹம்சாவதாரமா சுவாமி தேசிகன் அப்படி பாஷ்யகர்த்தேந்து கிரகிச்சு நமக்கு கொடுக்கிறாராம். உய்யும் வகையில்லை உத்தரவேதியில் வந்துதித்த, அப்படி காஞ்சி பேருளாரின் சன்னதி வாசல்ல செய்யவள் மேவிய சீரருளாளரை சிந்த செய்யும் சீரருளாளரை, வரதன் அருளாளன் சீரருளாளன் எம்பெருமானார் அப்படி வரதன் கொடுத்ததை சீர் செஞ்சு நமக்கு கொடுக்கிறாராம். அவன் சொன்னது அவன் என்ன சொன்னா, வேதத்தெல்லாம் சொன்னான், நிறைய சொல்லிட்டான், கடல் மாதிரி வேதத்தை கொடுத்துட்டான். மெய்யவனந்தை ராமானுசன் அருள் மேவி வாழும், அப்பேற்பட்டதான ராமானுசன் அவன் அருள் மேவி வாழும், அவன் தொண்டர் அடிப்பொடியாக இருந்து ஐயன் இலங்கு தோப்புள் பிள்ளையாய்ந்த பொருளன்னியே, அப்படி பாஷ்யகர்த்த தெரிஞ்சிருந்த அர்த்தங்கள்லாம் நமக்கு சாரதமா கொடுத்திருக்கார் அப்படின்னு சாதிக்கிறாராம். இந்த வகையில திருப்பாவை பாவை என்பதனால தன் சக தோழிகளை அப்படி எழுப்புற ஆண்டால் அந்த ரீதியில கடக்குட்டி தோழியான தேசிகனார் தேசிகனோட அமுத மொழிகளை இத்தனை நேரம் அனுபவிச்சோம். அனுஜிதமாயம் அபுண்ய ஜனபாதகம் அஸ்பிருஷ்ட மதுரா கந்தம் ராமம் துரியம் உபாஸ்மஹேம் நாதமுனிகள் அப்படி உய்ய கொண்டார் வரிசையெல்லாம் சேவிச்ச திசையில இன்னைக்கு மணக்கால் நம்பி அந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் லால்குடிங்கிற ஊருக்கு பக்கத்தில் மணக்கால் நம்பின்னு ஒரு கிராமம், அந்த ஸ்ரீ கிராமத்தில் அவதாரமானவர் குமுதாதி கணாதிபதியோன்னு ஆதார சக்தியில் தர்ப்பணம் பண்ணுவோம். ஆதார சக்தின்னு ஒன்று இருக்கு, அது தர்ப்பணம் பண்ணணும். அது தர்ப்பணம் பண்ணோம்னா நமக்கு வேற ரட்சணையே வேண்டாம், அது பண்ணோம்னா எம்பெருமானை கூப்பிடவே வேண்டாம், தானே ஆவாகனமாகி நம்ம கூடவே இருப்பான் எம்பெருமான். திருவாரூரத்தும் போது அதை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அப்படி வசத்தியான ஒரு ஸ்திதி, அதுல இருக்க அந்த கணக்கூட்டங்கள்ல குமுதன்கிற அந்த குமுதனை நியமிக்கிறாராம் சுவாமி. ஆச்சாரியனா ஆகக்கடவுது என்பதாக மாசி மகத்துல அப்படி அவதாரம். உயர்கொண்டாரிடத்தில் முழுதுமாக சிஷ்யவருத்தி பண்ணிட்டு சிஷ்யனா இருந்து மடப்பள்ளி கைங்கரியத்தையும் பண்ணிண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கைங்கரியம் கைங்கரியம் கைங்கரியம்னா நேர போய் ஆராதகர் வட்டியில் வச்சிருக்காரு, அவர் கையில இருக்கிறது பிடுங்கிறது, மணியை திருமணியை கொண்டாங்க பிடுங்கிறது, திருமணி தக்கண்டான் சுவாமி தேசிகன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். சுவாமி தேசிகன் இதை நம்ம எடுத்தது ஆற்றுறது விஷயம் இல்ல, அது அவரை அவரை தொடர்றதுக்கு நமக்கு ஒரு அருகதை இருக்கான்னு நினைச்சிருந்து போறோம். அவர் நியமிச்சா பண்ணலாம், ஆராதகர் நியமிச்சாலொழிய எந்த காரியத்தையும் நம்ம பண்றதுக்கு நமக்காக கிடையாது. இல்ல எனக்கு ரொம்ப நாளா ஆராதகர் தெரியும் அப்படின்னு போய் மணியை எடுத்துடப்படாது, எதையும் தொட்டப்படாது, கைங்கரியம் பண்றேன்னு சொல்லிட்டு எதையும் தொடப்படாத. ஆராதகர் நியமிக்காம ஆச்சாரியன் நியமிக்காம எதையும் பர்மிஷன் கேட்டு பண்ணணும், இத பண்ணலாமா இந்த கைங்கரியம் பண்ணட்டுமானா எந்த கைங்கரியம் பண்ணணும். திருப்பி திருப்பி சொல்றேன், பெருக்கிறது அவ்வளவு வசத்தியான கைங்கரியம், பெருக்கிறத விட வசத்தியான கைங்கரியம் இல்ல, கோலம் இருது அப்படி. இதெல்லாம் ஒரு பொது இடத்துல போறோம், இப்ப இந்த சபைக்கு வந்தோம், சபைக்கு முன்னாடி குப்பையா இருக்குன்னு யோஜனையும் பண்ணக்கூடாது, நம்ம மட்டும் எடுத்து பண்ணணும். யாருக்கா பண்ணணும் இந்த சபை, இந்த சபை யாருது, தேசிகனது, இவர் நிர்வாகிக்கிறாருங்கிறதெல்லாம் இல்ல, யார் பேரை வச்சிருக்காரு, சுவாமி தேசிகன் பேரை வச்சிருக்காரு. அந்த சுவாமி தேசிகனுக்கு கை பண்ற கைங்கரியம், பூமாலை தொடுக்கிறது, ஆண்டாள் பண்ணி காமிச்சிருக்கா, பெரியாழ்வார் பண்ணி காமிச்சிருக்கா, பூமாலையை தொடுத்து பண்ணி காமிச்சிருக்கா. அந்த மாதிரி புஷ்பம் நம்ம கையால தொடுத்து சாத்தணும், கடையில போய் வாங்கி சாத்தப்படாது. முடிஞ்சவரை நம்மளே உதிரி பூவை வாங்கி, இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல வழக்கம் உண்டு, கச்சியம்பதியில வழக்கம் உண்டு, லூஸ் அப்படி உதிரி பூக்களை வாங்கிட்டு வந்து அதை வச்சுன்னு தொடுத்து எம்பெருமானுக்கு சாத்துவாலாம். இன்னைக்கும் வரதன் இந்த மாலையை தான் சாத்துக்கணும், இவா கொடுக்கற மாலை தான் மேல சாத்திக்கிறான், மற்றதெல்லாம் வெளியில கடையில இருந்து வாங்கறதெல்லாம் அப்படி வெளியில அலங்காரமா இருக்கும். அவன் தோளில எது இருக்கு அப்படின்னா, இந்த பொம்னாட்டிகள் நெக்கு கண்கள் நெசும்புருகன்னு வாயில எத்தையோ ஒன்று சொல்லிட்டு எத்தையோ ஒன்று என்னன்னா திருப்பாவையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் என்னென்ன உண்டோ, இந்த பக்கம் பாஷ்யக்காரர்து திருவரங்க தமதார் பண்ணி கொடுத்தாரே ராமசன் ராமானுசன் நூற்றாந்தாதி அதை சொல்லிண்டு தேசிய பிரபந்தத்தை சொல்லிண்டு தொடுப்பா, அப்படி தொடுத்த புஷ்பங்கள் அத்தா எம்பெருமான் தோலை சாத்துக்கிறான், ரங்கராஜனும் அப்படிதான் சாத்திக்கிறான், அவனுக்கு அப்படித்தான் தோச்சு தொடுத்து தொடுத்து தரான். உள்மாலை உள்சாத்து மாலையெல்லாம் இப்படி கசிந்துருகி பண்றக்கூடிய அதை தான் தோலை சாத்திக்கிறான் எம்பெருமான். அதுவும் ரங்கநாதன் முழுசுமே வெளிமால சாத்திக்கிறதே கிடையாது, சாத்திக்கிறதே கிடையாது. நீ என்ன புஷ்பம் வேணா வாங்கிட்டு போ, அப்படி திருவடியில வச்சுட்டு கையில கொடுத்துருவான். திருவடிங்கிறது கீழே அவ்வளவுதான், திருநிலையில நேர கொண்டு போய் சேர்க்கிற வழக்கம் இல்ல. அந்த ரீதியில இந்த மணக்கால் நம்பியும் ஆச்சாரியனுக்கு கைங்கரம் எல்லாம் பண்ணிட்டு அப்படி ஞானத்தை பெற்றவர், அவர் ஆச்சாரியன் நியமித்தார் என்ன அப்படின்னா, அவர் ஆச்சாரியன் உயர்கொண்டார், அவர் நியமித்தார், எதிர்காலத்துல ஒரு ஆச்சாரிய பீடத்துக்கு ஆள வந்தார் எழப்போறேர், அவரை சம்பிரதாயத்தை கொண்டு வரணும், என்னிடம் என் ஆச்சாரியன் நியமித்தது, என்னால முடியல, அதை நீ பண்ணிவிடு கட்டாயம் என்பதாக பிரார்த்திச்சுண்டு. அந்த ரீதியில அப்படி உயர்கொண்டார் புண்டரீகாட்சரை பார்த்தோம், அவருக்கு ஏன் புண்டரீகாட்சர் பேருனா, அவருக்கு கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணனோட சாநித்தியம்லாம் இருந்துதான், எப்படி எம்பெருமான் அப்படி சேஷ்விதங்கள்லாம் பண்ணிட்டு அத்தனையும் தெரிஞ்சாலும் தான் விபுத்துவம் இல்லேன்னு அடக்கி வாசிச்சிருந்தோம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாயுல் வையகம் கண்ட மடநல்லார் அப்படி ஆயர் புத்தர நல்லருந்தெய்வம் அப்படி வாய காமிச்சான், ஈரோடு பதினோரு லோகமும் தெரிஞ்சது, ஆனா என்ன ஆச்சு, அந்த ஒரு சமம் அப்புறம் அழிச்சுட்டான், அந்த நினைவு அனுச்சுதான் திருப்பி சுவாதீனமாச்சு, என் புள்ள வாயில இருந்த மண்ணெல்லாம் வாய் கொப்பிலிட்டா தெளிச்சு அலம்பி விடுறான். அந்த மாதிரி இத்தையும் பண்ணுவான் அத்தையும் பண்ணுவான், அதான் மாயன் நேதி பாசம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், மாயன் மாமாயன் அப்படிங்கிறதாக. அந்த ரீதியில இன்னைக்கு வந்து மணக்கால் நம்பி ராமமிஸ்ரர் என்பதான திருநாமம், அந்த ராமனோட குணங்கள்லாம் ஏறிட்டு, ஆனா சுவாமி தேசிகன் அப்படி சொல்லவே இல்லை, நாலாவது ராமர்னே காமிச்சு கொடுக்கிறார். முதல்ல மூணு ராமர் யாரு? முதல்ல பரசுராமர் எழுநேர், அவருக்கு பொறுமைங்கிறது கிடையாது. தசரத ராமர், அபுண்ய ஜனபாதகம்னு, இந்த புண்ணிய ஜனங்கள் எல்லாம் என்ன இருக்காலோ அந்த அபுண்ய ஜனங்கள்லாம் அழிச்சவர் தசரதன். என்ன பண்ணா, தசரத குமாரன் சிஷ்டால காப்பாத்தி, இப்படி யார் சிஷ்டாலுக்கு ஹிம்சை பண்றாலோ அந்த ராட்சசாரெல்லாம் வதம் பண்ணவர். அப்ப அவரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார் சுவாமி தேசிகன். சரி, அடுத்தது யாரு? பரசுராமர். கொஞ்சம் கூட முன்யோஜனையே கிடையாது, துரியோதன போய் சேர்ந்துட்டார். துரியோதனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தார், கதா யுத்த பிரயோகம் பண்ணு, இப்படி பண்ணு. யார் பீமனுக்கு எதிராக சொல்லிக் கொடுப்பாளா யாருன்னு? ஒரு தர்மத்தை சம்ரட்சணம் பண்ணும், அதனால அவரையும் விட்டுட்டார். அப்ப நாலாவது ராமராவ் இவர் தனியா காமிக்கிறாராம். இந்த ராமமிஸ்ரர இவர்கிட்ட என்ன அப்படி குணம் அப்படின்னா, எப்படி இந்த மூணு பேர்லயும் மேம்பட்டவர் எப்படி அப்படின்னா, தானே ராஜ்ய பரிபாலம் பண்ணிருக்கலாம், ஆச்சாரியத்துவம் பண்ணிருக்கலாம். இல்ல, நாதமுனிகள் எனக்கு கொடுத்த சொத்து அவர் சொத்து, பரத நம்பி மாதிரி. பரத நம்பி எப்படி திருவடி நிலையை தந்த வேலை வச்சுட்டு அப்படி பாதுகா ராஜ்யம் பண்ணானோ, அதே சீதில ஆச்சாரிய ஸ்தானத்தை தன் திருமூடியில சாத்திண்டு என் ஆச்சாரியன் உயக்கொண்டா சொன்னார், அதே ரீதியில நான் கொண்டு வந்து என் ஆச்சாரியனும் சமர்ப்பிக்கிறேன். ஆள வந்தாட்ட எப்படி சமர்ப்பிச்சார? பெரிய ஞானி ஆள வந்தார். நாளைக்கு முழுசா அனுபவிப்போம். அவரை ராஜ்யத்துல ஈடுபட்டு ஞானிங்கிறதுனால ராஜ்யாபிஷேகம் கொடுத்துருத்து மந்திரி ஆக்கிட்டா. மந்திரி ஆக்கிறதோட இன்னொரு நாட்டுக்கும் ராஜாவாக்கிட்டா. ராஜா வைத்தர் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கார். வந்த காரியத்தை மறந்துட்டார். சிஷ்யவர்த்தி பண்ணணும், சிஷ்யரட்சணம் பண்ணணும், சம்பிரதாய சம்பரட்சணம் பண்ணணும்ங்கிறது மறந்துட்டார். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கச்சே இந்த மணக்கால் நம்பி என்ன பண்ணுவாராம், அப்படி தூதுவலை இலைய அப்படி கொண்டு போய் கொடுத்து தினமும் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார். தினம் இன்னைக்கெல்லாம் துவாதசியில இது சேர்த்துக்கிற வழக்கம் உண்டு. இன்னைக்கும் பெரியவா அனுஷ்டானம் உண்டு துவாதசியில. அதை அப்படி இந்த கோவிந்தான்னு சேர்த்து அதோட உள்ள முழுங்கச்சு அந்த இலையும் சேர்ந்து முழுங்கினோம்னா விளாம்பழ பச்சடி பண்ணணும். விளாம்பழ பச்சடி எப்படி பண்ணணும்னா, ஒரு விளாம்பழத்துல ஒரு விர மட்டும் கோவிந்தாவா இருக்கணும். அந்த ஒவ்வொரு விளாம்பழமும் தனித்தனியா பச்சடி பண்ணி சாப்பிட்டாதான், இல்லாட்டி மூணு உத்தரவுக்கு போனாலும் போகலாம், ஒன்றும் பண்ண முடியாது. விளாம்பழ பச்சடி நம்ம சௌரியத்துக்கு மூணும் சேர்த்து தான் பண்ணுவோம். எல்லாருக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு கரண்டி போடுவோம். அது யாருக்கு புண்ணியம் இருக்கோ, யாருக்கு ஜென்மாந்த சுகிருதம் இருக்கோ, ஆனா தனித்தனியா பண்ணி தான் சாப்பிடணும். விளாம்பழ பச்சடி எத்தனை பேர் இருக்காவோ தனித்தனியா வாழ்க்கா பண்ணணும். அதுல கோவிந்தான்னு ஒரு வேற இருக்கும், அதுதான் இந்த பாரணையில பண்ணணும் என்பதாக. அப்படி தூதுவல கீரையை கொடுத்து ருசிய காமிச்சார். கொஞ்ச நாள் கழிச்சு அது நிறுத்தி விட்டார் டப்புன்னு. நிறுத்தின உடனே தினம் ஒரு கீரை வந்ததே நன்னா இருந்தது, எனக்கு ரொம்ப சௌக்கியத்தை கொடுத்தது, இதோ மனசன நிம்மதியை கொடுத்தது, பேரானந்தத்தை கொடுத்தது. அது என்ன கீரை அது? சுவாமி தூது விலையும் பேரு, அது இங்க இல்ல காட்டுலதான் இருக்கும். ஒரு பெரிய மகானுபாவர் கொடுத்துருந்தேன், இப்ப கொண்டு வரது இல்ல. யார் அவர் கூட்டின் வா, ஏன்னா ராஜதானி இல்லையா, கூட்டின் வா அப்படின்னாராம். அந்த ரீதியில போய் காமிச்ச உடனே எனக்கு குலதனம் கொடுத்திருக்கார் நாதமுனிகள், அந்த உம்மோட சொத்து எது? உம்ம பாட்டனார் சொத்து, அதை உம்மிட்ட கொடுக்கிறேன் அப்படின்னாராம். அப்படி ஐஷன் போய் ரங்கநாதன் திருவடி நிலையில காமிச்சு அப்படி சம்பிரதாயத்தை ரஷணம் பண்ணி கொடுத்தவர் இந்த மணக்கால் நம்பி. அந்த ரீதியில இந்த மாதிரி வசத்தியான தன்னொடத்த சிறுமிகள் என்னைக்குமே என்ன பண்ணுவோம், நமக்கு சகாவா ஒருத்தர் இருக்கணும்னா ஆறு வயசுக்காரர்களுக்கு 60 வயசுக்காரம் இருக்க முடியுமா? ஒரு வாட்சியத்தை சொல்லலாம், டே நீங்க ஃப்ரெண்டு தானே, அவன் 4 தடவை சொல்லுவான். குழந்தையா இருக்கிறது ரசிக்கலாம். அந்த குழந்தை 10 வயசுக்கு அப்புறம் டெய் சொல்லித்தினா என்ன இருக்குமா, 12 வயசுக்கு டெய் சொன்னா என்ன இருக்குமா, 20 வயசுக்கு 60 வயசுக்காரன் டெய் சொன்னா நல்லா இருக்குமா? நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னா ஊருக்கு பொதுவா இருக்குமா? அது நல்லா இருக்காது. சமகாலத்தவரா இருக்கணும், சமமா இருக்கணும், அப்பதான் அந்த நட்பு நிலைக்கும். அதனாலதான் தாயார் வச்சுட்டு இருக்கா யாருன்னா இவாளான் தான். இந்த ஆச்சாரிய போர்வர்களை தன் சகிகளாக எழுப்புறான். எதுக்காக எழுப்புறான், எதுக்காக தூங்கின்னு இருக்கவால எழுப்புறான், எந்த மாதிரி தூங்கின்னு இருக்கவால எழுப்புறான், என் குழந்தைகளை காப்பாற்றணும், சேத்தனர்களை காப்பாற்றணும், அவளை ரஷணம் பண்ணணும், அதுக்காக எழுப்புறேன். அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து, ஆய்குலம் கோபால கூட்டம், ஏற்கனவே முழுக்க ஞானமுடைய கூட்டம் தான் இந்த ஆச்சாரிய கூட்டம்லாம். அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து, எந்த அறிவு இல்லை இவாளுக்கு, இந்த சேதனர்களை சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு யோஜனை இல்லை, தானே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா, தானே எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா, பெரிய தியான யோகியாகவும் ஞான யோகியாகவும் இருந்துட்டு இருக்காளாம். அவளை எழுப்புற ஆண்டாள் அப்படிலாம் நீங்களா அனுபவிக்காதங்கோ, உங்களுக்கு எப்படி மோட்சம் உண்டு, ஆனா இந்த அச்சே சேதனர்கள் இருக்காளே அவளுக்கு ஒண்ணும் தெரியாது பாவம், அவளை கூட கூட்டின்னு வாங்கோன்னு அப்படி கூப்பிடுறாளாம். அந்த ரீதியில இந்த மாதிரி வசத்தியான சிஷ்டாலா இருக்கிறவாள்லாம் தன் சகிய ஆண்டாள் எழுப்பின்னு இருக்காள். நீலாதங்கஸ்தனகரதி சுத்தம் உத்போய கிருஷ்ணம் பாராத்தியம் சம்ஸ்ருதி சிரசத்த அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனம் யா பலாகிருத்த புந்தே கோதாதஸ்மை நமவிதம் பூவயவாஸ்த பூமியம் பலாகிருத்திய புங்கே. இப்படி பலாத்காரம் பண்ணி, எம்பெருமானை பலாத்காரம் பண்ணி, ஆச்சாரிய பூர்வர்களையாம் அத்தனை பேரையும் பலாத்காரம் பண்ணி, ஏவல் ஏவலித்து என் சிஷ்யன் என் குழந்தைகளை காப்பாத்து, என் குழந்தைகளை காப்பாத்து, என் குழந்தைகளை காப்பாத்து, என்ன கருணை, என்ன கருணை வரும் மாத்தேஸ்வரிக்கு. அதுதான் செப்பென்ன மண்முலை செவ்வாய் சிறுமரங்கள், அப்படி ஆசுதர தன்னோட குழந்தைகளை காப்பாத்தணும் காப்பாத்தணும் காப்பாத்தணும். இந்த குழந்தைக்கு பசி அடிக்கிறதுக்கு முன்னாடி சன்னியத்துல பால் திறக்குமா, குழந்தைக்கு ஆண் கத்துறதுக்கு முன்னாடி சன்னியத்துல பால் திறக்கும், ஏண்டி என்னமோ குழந்தை கத்துறது பாருடி, இல்ல அதுக்கு பசிக்கிறது, இவளுக்கு எப்படி தெரியும், அதுக்கு பசிக்கிறது இவளுக்கு எப்படி தெரியும், அதுதான் அதுதான் தாய், அதுதான் பூமாயசியா புவனமேகலம் தேவி தெய்வம், அப்பேற்பட்டதான பூமாதேவியோட அவதாரமான இந்த தாயார். அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கிற்கு வந்து திருப்பாவி பல்வதையும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சொல்லக்கூடிய திருப்பாவை பாடி அருளவல்லையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நேத்தி கனுபவித்தோம் மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை தூய தூயபிரணி நீ கனுபவிக்கிறோம், தூயபிரணி யமுனைத்துறைவனை ஆயர் குலத்து தோன்று மணிவிளக்கை தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாய்நாள் பாரி மனத்தினால் சிந்திக்க போயபடியும் புகதர்வான் நின்றவும் தீயினில் தூசாகும் செப்பையல் ரொம்பவாய். முதல் மூன்று பாசுரங்களால பரம் விபவம் வியூகம் என்பதான காமிச்சு, அடுத்ததான இந்த பாசுரத்துல இந்த அர்ச்சைய காமிக்கிறாளாம் மாயன் என்பதான மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை வடமுதுரைங்கிற க்ஷேத்திரத்தை காமிச்சு, தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படி வசத்தியான வெள்ளம் பெறுகிறது, எப்பேற்பட்டதான வெள்ளம் பெறுகிறது அப்படின்னா தூய பெருநீர், பெருநீர் பொதுவா வெள்ளத்தை பார்த்தோம்னா அப்படி நுப்பு நுரையமா ஓடி அப்படி கலபரண்டு கரபரண்டு ஓடும், கலங்கலா ஓடும், ஆனா அப்படி இல்லையா இங்க யமுனை தூய பெருநீர் அப்படி கல்கண்டு ஜலம் மாதிரி கல்ல உள்ள போட்டா வெளியே உள்ளுக்குள்ள தெரியும், எந்த வஸ்துவும் உள்ள போட்டோம்னா அது உள்ள அடியில் இருக்கிறது தெரியுமா, அப்படி தெளிந்த நீர் ஓடை இல்லை, நீர் பெருவெள்ளம், இந்த பெருவெள்ளத்திலையும் தெரியுமா ஏன் அப்படின்னா கிருஷ்ண சாநித்தியம், கிருஷ்ணனோட சாநித்தியமா, கிருஷ்ணன் அப்படி நம்ம மேல வரப்போறான், நம்ம மேல ஈச போறான், நம்ம கூட இருக்க போறான், அந்த கோபியர்களோட எவ்வளவு ராசக்கிரீடை, எவ்வளவு ராசக்கிரீடை, எவ்வளவு ராசக்கிரீடை, அதனாலதான் இந்த கோபால கூட்டங்களோ கோபால காதி கண்ணுகள்லாம் கொண்டு வந்து காடுகள் மேய்த்து கன்றுகள் மேய்த்து மரியோடி கார்கோடல் பூச்சூடி அப்படின்னு அப்படியே பூச்சூடி வந்து தீத்தாம வருவான், இந்த பசு கண்ணுக்குட்டியோட கொண்டு வந்து நீராடுவான், நன்னா பளிச்சுன்னு தெரியவான், ஏன் இவன் கருப்பா இருப்பா அதெல்லாம் விலை விலையின்னு இருக்கும், எரும கூட்டத்தோட இறங்குவான்னு தெரியவே தெரியாது, ஒரே கலரா இருக்கும் எல்லாம், ஏன்னா எருமை இன்னும் கருப்பா இருக்கும், அந்த ஊர் எருமை நம்ம ஊர் எருமை இல்லை, நம்ம ஊர் எருமை கொஞ்சம் கொஞ்சம் கலர் குறைச்சலா இருக்கும், இப்பெல்லாம் அதுவே போயிடுது, நம்ம ஊர் எருமையே போயிடுது, இவன் ஒண்ணு இருந்து எங்கேயோ அந்த வடநாட்டு எருமை தான் தென்படுறது, என்ன ஆகுதியா இருக்கும், வள்ளல் பெரும் பசுக்கள் அதுதான் நீங்காத செல்வம், அப்படி கொண்டு போய் போனா ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப பாத்திரத்தை வச்சாலே போதும், கறக்கணுங்கிறதே இல்ல. மடியில போய் பார்த்தவனே பாலகருக்கு வந்திருக்கான, அவன் எடுத்துக்கோ. காத்தால பால் கறந்தாச்சு. ஐயோ இப்படி எல்லாரும் வந்துட்டால, சம்பந்தி எல்லாம் வந்துட்டால, திடீர்னு வந்துட்டாரு, என்ன பண்றது, காஃபி போடணுமே. யோஜனையே பண்ண வேண்டாம், எடுத்துட்டு போய் பாத்திரத்தை கொண்டு போய் நீட்டினா போதும், வாங்கிக்கோங்க இருந்தாங்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி கறக்குமா அது. அப்படி மாதிரி வள்ளல் பெரும்பசுக்கள் எப்ப 24 மணி நேரமும் கறக்குமா, எப்ப மடியை தொட்டாலும் கறக்கும். தொட்டா போதும், சுவிட்ச் போட்டா நமக்கு லைட் தெரியுது, அந்த மாதிரி சுவிட்ச தொட்டா போதும், மடியை தொட்டா போதுமா உடனே செப்பென்ன மென்முலை. இதுதான் அப்படி வள்ளல் பெரும்பசுக்கள் வாழ. அந்த மாதிரி முதல் 3 பாசனங்களால காமிச்சு கொடுத்தார். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை எம்பெருமான் இப்பேற்பட்டவன் அப்படின்னா, சீராகவம் தசராத்மஜம் அப்ரவேயம் சீதாபதியும் ரகுகுலான்வய ரத்னதீபம், ரகுகுலான்வய ரத்னதீபம் அவம், இவன் வந்து எதுகுலான்வய ரத்னதீபம், அந்த எதுகுலத்துக்கு வந்த ஒரு மணி, சமந்தக மணி இவன். அப்படி வசத்தியான மணியா, வைரம் வைடூரியம் சொல்றேன்னா அப்ப ஏற்பட்டதான வைடூரியம், மாணிக்கம் கட்டி வைரமடை கட்டி எல்லாம் இடையில இத்தனையும் அப்ப ஏற்பட்டதான ஒரு மணி கோத்துண்டு அதான் இருப்பு. மூத்து தாமமும் முடிவில்லதோரிழில் எம்பெருமான் அதான் படுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் சேர்த்துன்றதுனாலதான் எம்பெருமான் அப்ப அழகா இருக்கானா. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, எப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதி பாருங்க. இந்த தாயாருக்கு அங்க அவதாரமானா அயோனிஜனா வரலாம் எம்பெருமான், அவன் சங்கல்பிச்சானா, ஆனா வந்தானா தேவகி திருவயிற்றூதர பந்தம் வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்து உள்ள நுழைஞ்சானா. சங்கு சக்கர கதாதாரியா உள்ள நுழைஞ்சான். ஏ இப்படி வேண்டாண்டா, இப்படி வேண்டாண்டா, எதுக்கு நம்மள வந்தா என்ன சொல்லுவோம், ஐயோ உன் சக்கரம் கீரும் உன் சங்கு இம்சா பண்ணும், நமக்கு முதல் அதான் தோணும். அப்படி இல்லையா, இத்த எங்கேயா கம்சனுக்கு சொல்ல போறானா, சங்கு சக்கரத்தோட வராத, யதார்த்தமான குழந்தையாவா, சங்கு சக்கரத்தோட ஒரு குழந்தை அவளுக்கு மட்டும்தான் கிடைச்சது, அவளுக்கு மட்டுமே கிடைச்சது, அந்த தேவகிக்கு மட்டுமே கிடைச்சது குழந்தையா எம்பெருமான் சங்கு சக்கர கதாதாரியா நின்னுருக்கான். அந்த குருவாயூரப்பன் இன்னைக்கும் போனா சேவிக்கலாம் குருவாயூரப்பன், அதுதான் வசதி. குருவாயூரப்பன் நம்ம அங்க போய் சேவிக்க முடியாது, விபாதாரம் முடிஞ்சு போயிருது, குருவாயூர்ல போய் சேவிங்கோ என் கிருஷ்ணன அப்படி என்பதாக. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, ஏன் அப்படின்னா 6 குழந்தைய பறி கொடுத்தாலும் எவ்வளவு வைத்திருச்சல் பாவம், எவ்வளவு வைத்திருச்சல், எத்தனை குழந்தை, 1 குழந்தையா 2 குழந்தையா, 6 குழந்தை, 7வது மாயமா போயிருத்து தப்பிச்சிருத்து. ஆனா அவருக்கு தங்கல அந்த 6 குழந்தை, அது பாவம் என்னமா அந்த வயிறு ரணமா போயிருக்கும், எத்தனை ரணமா போயிருக்கும், ஐயோ பிறந்து பிறந்து பலி கொடுத்தேனே, பிறந்து பிறந்து பலி கொடுத்தேனே, காப்பாற்ற தெரியலே, காப்பாற்ற தெரியலே, காப்பாற்ற தெரியலே, நான் இன்னும் உயிர் தரிக்கிறேனே. அந்த வாசுதேவன் அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை குளிர்ச்சி உண்டு போடுறானா, தன்னோட அந்த பிஞ்சு காலால அந்த கர்ப்பத்தை தூய்மை பண்ணி எட்டி நெஞ்ச ஒரு உதவதச்சான லேசா, அந்த எண்ணங்கள்லாம் வெளியே ஓடி போயிருது, இத்தனை நாள் போன எண்ணங்கள்லாம் வெளியே போயிருது. ஒரு குழந்தையை பெற்றேன், மணியாய் ஒரு குழந்தையை பெற்றேன், எப்பேற்பட்டதான குழந்தை, இந்த திருவள்ளூர்ல இருக்கானே, என் திறக்கும் எம்பெருமான் எவ்வள் கிடந்தானே, அப்படி வசத்தியான ராகவன் தான் பேரு. பாவை பனிமலரான் பாருங்க பொம்மநாட்டி மாதிரி, எவ்வளவு நகை, எவ்வளவு நகை, எவ்வளவு நகை, கிருஷ்ணன் தான் யாதவராயன் தான், அவனை பார்த்தா யாரான் ராகவன் சொல்ல முடியுமா, திருவள்ளூர்ல போய் சேவிங்க தனதாரியா அவன் கையில கொடுங்க, அவனை எங்கேயான் ராகவன் சொல்ல முடியும், பேருதான் ராகவன், சொரூபம் ஃபுல்லும் கிருஷ்ணன், ஆழ்வார் அப்படிதான் அவனை கொஞ்சிருக்க, ராகவனா கொஞ்சல பார்த்தா அப்படிதான் சொரூபம், பேரு ராகவன், குணபூர்த்தி முழுக்க கிருஷ்ணனா. அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தோவி தொழுது ஆராதன கிரமத்தை காமிச்சு கொடுக்கற இங்க இந்த பாசுரத்து மூலமா. இப்படி 3-4 எம்பெருமான செவிச்சாச்சு, அடுத்தது ஆராதனம் பண்ணடா, அஷ்டாச்சனம் துவயம் சரமஸ்லோகம் இந்த 3 உபதேசத்தை பண்ணா 3 பாசுரங்களால. இப்ப இந்த பாசுரத்தினால என்ன பண்ற அப்படின்னா, ஆராதன கிரமத்தை இஜ்ஜய உபாசனை பண்றாளாம். சரி சுவாமி போற பாசுரத்துல ஆழிபோல் மின்னி வலம்பொறிபோல் நின்றிருந்து பஞ்சசம்ஸ்காரம் தாபசம்ஸ்காரத்தை பண்ணா நமக்கு ஆச்சாரியம்மல் இன்னும் நாமசம்ஸ்காரம் எல்லாம் வச்சிருந்து நான் போறேன் முழுசும் முடிச்சு தரேன்னு சொல்லையா. தாபசம்ஸ்காரம் பண்ணவுன்னே குழந்தைக்கு ஆராதனை கிரமத்தை சொல்லித்தரேன், உடனே உபதேசம், அடுத்த க்ஷணமே உபதேசம். இவள் அல்லவா தாய், எல்லாரும் என்ன பண்ணுவோம், முதல்ல ரசாதத்தெல்லாம் உபதேசம் பண்ணுவோம், காலட்சேபம் முடித்த கேளு, அப்புறம் கடைசியா உபதேசம் பண்றேன் அப்படின்பா. ஆனா இவள் தாய், பாஷ்யக்காரம் இவளை உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி முதல் ஸ்லோகமே மங்கள ஸ்லோகமா பண்ணார், கிரந்தத்துல புரட்சி பண்ணார். என்னன்னா கடைசியில தான் மங்கள ஸ்லோகம் பண்றதுன்னு வழக்கம், சீபாஷ்யத்துக்கு முதல் ஸ்லோகமே மங்கள ஸ்லோகம், அங்கதான் ஆரம்பிச்சு கொடுத்தார் பாஷ்யக்கார் தான் இந்த வழக்கத்தை ஆரம்பிச்சு கொடுத்தார். முதல்ல மங்களகரமா ஆரம்பிக்கணும், ஏன்னா எங்க அம்மா சொல்லி கொடுத்தா, ஏன்னா திருப்பாவை ஜீயர், அதனாலதான் இங்க தாயார் காமிச்சு கொடுக்குறா அந்த வழக்கத்தை. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அப்படி எம்பெருமான அர்ச்சனை அஷ்டோத்திரனா சொல்லி அர்ச்சனை பண்ணி மனசுலையும் ஹிருதயத்திலையும் தியானம் பண்ணிட்டு எம்பெருமான எம்பெருமான வைகுண்டேது பரையலோகேன்னு சொல்லிட்டு ஆகச்ச ஆகச்ச ஆகச்ச அப்படின்னு கூப்பிடணும் எம்பெருமான். சாலக்கிராமம் ஏற்கனவே சாநித்தியம் இருக்கு சுவாமி, சொல்லியிருக்காரு எல்லாரும் கடவுள் தபான்னு ஒரு தடவை இருக்க வேண்டியது, நமக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அந்த மாதிரி தடான்னு ஒரு கதவை திறக்க வேண்டியது. திறந்தானே நன்ன பெருசா, ஏன் அவன் காது செவிடான், காது செவிடான் முதுவா தட்டுறது அவனுக்கு காது செவிடா, இது யாருக்கு தட்டுறது, பக்கத்துல இருக்க தேவதைகள்லாம் இங்க நிக்காதுங்கோ வழி விடுங்கோ வழி விடுங்கோ, நீங்க சேவிச்சதெல்லாம் போகும் நண்ட போகும் நான் ஆராதனை பண்ணணும், வேற யாரா வேண்டாதவா பக்கத்துல நின்னா இது உங்களுக்கு எச்சரிக்கை அப்படிங்கணும். ஆனா அந்த சத்தம் அவருக்கு இம்சம் பண்ணக்கூடாது, உள்ள தூங்கின்னு இருக்கவருக்கு மெல்ல எழுந்த அரியன்ற பேரர்வம் அப்படி எம்பெருமான எழுப்பணும். ஆராதன கிரமம்னா அதுக்கு பேர் தான் ஆராதன கிரமம். மெதுவா திறந்து கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரபத்ததே உத்திஷ்ட ரசாதூல கர்த்தவியம் தெய்வமான்மிகம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு விஸ்வாமித்தர், அப்படி சொல்லி கொடுத்திருக்காரு, வசத்தியா சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படி எம்பெருமான எழுப்பணும் நிதானமா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போழே போய பிழையும் புக தருவான் நின்றனவும். பிராரப்த கர்மா செஞ்சித கர்மா இதுக்கு நடுவில் இப்ப அனுச்சுன்னு இருக்கோமே, இந்த பிராரப்த கர்மால இந்த ஜென்மால அனுச்சுன்னு இருக்காமே நின்றனவும், அந்த நின்று இருக்க கர்மா அதுவும் போய் தீயினில் தூசாகம் செப்பே லோரம்பா வாய் அப்படி காமிச்சு கொடுக்கிறாராம் வசத்தியா. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனி அப்பா, நோம்பு நுக்கிறதுக்கு ஏகப்பட்ட தடைகள் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் போக்கி நீதான் அந்த ஆராதனை கிரமத்தை உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறாளாம். அப்படிதான் வாயினால் பாடி மரத்தினால் சிந்திக்க செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயம் எம்பிச்சையும் அந்தனையும் கைகாட்டி. முதல்ல நோம்புக்கு அதெல்லாம் வழி காமிச்சுட்டா, இங்க ஆராதனை கிரமத்தை உபதேசம் பண்றாளாம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை சாது நாம் பரித்ராய விநாசாயச துஷ்கிருதாம் சம்பவாமி யுகே யுகே. எதுக்கு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, எம்பெருமான் எதுக்கு வரான், பரித்ராணாய சாது நாம் விநாசாயச துஷ்கிருதாம், சாதுவ சம்ரட்சணம் பண்ணணும், தர்மங்கள் அதர்மம் பண்றதை அழிச்சு அப்படி சிஷ்டால காண்பித்து தர்மத்தை நிர்தானம் பண்றதுக்காக எம்பெருமான் அவதாரம் பண்றான். ஒரு சகி கேட்கிறான், நல்ல வேலையெல்லாம் பார்த்து பார்த்து இப்படி முழிச்சுட்டேலே ஆராதனை பண்ணா சொல்லி தெரிய, எனக்கு ராகவன் ஆராதனம் பண்ணானே ஏன் ராஜ்யம் கிடைக்கல, நீ என்ன வந்து கூப்பிடுறிய எழுப்புறிய, ராகவனுக்கு ராஜ்யம் கிடைக்கல, அந்த எதுகுல திலகன் கிருஷ்ணனுக்கு ராஜ்யம் கிடைக்கல, நீ அவனை பாடு ராமனை பாடுன்னு சொல்றியடி, இது எந்த விதத்துல நியாயம், அவனுக்கே ஒன்றும் சரியா அமையலையே, என்னையே துக்கத்துல கலைக்கிற அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இவ சொல்ற, அப்படிலாம் இல்ல, அப்படி கூடி இருந்து குளிர்ந்து எம்பெருமான பகத் தியானம் பண்ணணும், ஏன் அப்படின்னா ராகவனுக்கு அப்படி விஷயம் கிடையாது, அவன் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்பதற்காக அவதார மாணவன், பிராட்டியும் அதே ஸ்திதிதான், ஜனகாத்மஜாயன் அந்த ஜனகவல்லி சங்கல்பித்தின்றாலாம், மரண காத்தால கிடையாதுன்னு அவளுக்கும் தெரியும், வாங்கோம்னா ஆராதனை பண்ணலாம், ராகவனா ஆராதனை பண்ணலாம். அப்படி வசந்த தான நம்பருமாள் ஆராதனை பண்ணலாம் வாங்குவோம்னு அழிச்சுன்னு போய் ஆராதனை பண்றாள். அப்ப ஏன் கிடைக்கல, கிடைக்கல அப்படின்னா அவன் சங்கல்பிச்சிருந்தான் காட்டுக்கு போனும் ரிஷிகளை சாது பரித்திரானா, அந்த ரிஷிகளை காப்பாத்தணும், என்னை விட்டா யாரு கதி, நான் எதுக்கு வந்திருக்கேன், எங்க ராஜ்யம் பண்ணிட்டு அப்படி சுகமா இருக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த ரீதியில அகில ஜென்ம ஸ்தேம ஜன்க பங்காதியிலே வினத விவித பூத விரத ரட்சைகதீர்ஷே, இதுதான் சொன்னோம். அகில பூன ஜென்ம ஸ்தேம பங்காதிலே அப்படி காமிச்சு கொடுக்கிறார் கம்ப நாட்டாழம் அவரோட சிஷ்யர் இல்லையா. அந்த ஒரு தியானம் உலகம் யாவையும் தாமுல வாக்கலம் நிலைபெறத்தலம் நீக்கலம் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே. உலகம் யாவையும் தாமுல வாக்கலம் இப்படியே இந்த பாஷ்யக்காரோட மங்களஸ்தோஸ்தத்தையே அப்படியே காப்பிரைட் பண்ணியிருக்கார் அவர் ஆச்சாரியன். இந்த உலகங்கள் எல்லாம் யார் ரட்சணம் பண்றார், ஸ்தேம பங்காதிலே எப்படி இருத்தி நிறுத்தி யார் காப்பாத்துறார், பூதவிரத ரட்சைக தீட்சே ரட்சைய யார் தீட்சையா உடையவன், அந்த ராமபிரான் இந்த கண்ணன். அதனால்தான் அவளுக்கு வந்து இந்த ராஜ்யம் சித்திக்கல, அவர் ராஜ்யத்துக்காக வந்து அவதாரம் பண்ணவா இல்ல, ராஜ்யத்தை சம்ரட்சணம் பண்ணணும். எந்த ராஜ்யத்தை, சாது பரித்ராணாம், அந்த சாதுக்கள்ங்கிற ராஜ்யத்தை சம்ரட்சணம் பண்ணணும்னு அவ தான் அவதாரம் பண்ணாலாம். பிராப்த ரட்சைக தீட்சேன்னு யார் யார் ரட்சணம் பண்ணா, முதல்ல பாதுகா தேவி, பாதுகா தேவிக்கு ராஜ்யத்தை கொடுத்து கொண்டான் நானா ராகவன். ஏ பேர் பட்டுதான சிதி, நமக்கெல்லாம் பண்ண முடியுமா, நமக்கெல்லாம் பண்ண தெரியுமா, வாசல்ல தூக்கி போட்டு வந்துருவான். எவ்வளவு கல்லு மல்லு நடந்ததுன்னா அது செருப்பு அங்கதான் இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை, எனக்கு தாயாரே வந்திருக்கா, என் கால் மிருதுவானது, என்னுடைய பாதம் சின்னஞ்சிறு பதங்கள் அப்படி காமிச்சு கொடுக்கிறார். அந்த சின்ன சிறு பதங்கள் எங்கேயான்னு நோகாயிடப்படாதே அப்படிங்கிறதுக்காக தாய் பாதுகா தேவியா எழுதிருக்காளாம் தாயார். அந்த ரீதியில பாதுகா ராஜ்யம், சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம், எத்தனை பட்டாபிஷேகம், தன் ராஜ்யத்துக்கு தான் ஸ்திதியாகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர், இவன் உத்தமன், இவன் தான் ஓங்கி உலகலந்த உத்தமன். அதனால தாயார் கொண்டாடு. நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம், எனக்கு முதல்ல எல்லா காரியத்தையும் பண்ணி கொடு, நான் வந்து ராஜ்யத்துல ஸ்தாபிதம் ஆனவன்ட்டு உன்னெல்லாம் சம்ரட்சணம் பண்றேன், உனக்கு எல்லாம் பண்றேன். நம்மள இருந்தா அப்படிதான் பண்ணுவோம். ஆனா அவன் உத்தமன், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நன்னாரு நீ நன்னாரு நீ நன்னாருன்னு அத்தனை பேர் நன்னா இருக்க வச்சானான் பெருமான். அகலிய அகலிய கல்லா இருந்த அகலிய அப்படி பெண்ணாக்கினான். எல்லாம் என்ன முன்னாடி ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடி பண்ண காரியங்கள். அந்த மாதிரி அவனை வச்சுன்னு நீ சொல்லாத, திருவாராதனத்துக்கு ஏந்துன்னுவான்னு அந்த குழந்தைய கூப்பிடறாளாம். தூயபெருநீர் யமுனை துறைவனை, எப்பேற்பட்டதான தூயபெருநீர் அது அப்படின்னா, கோதாவரி இருந்தது ராமாயணத்துல, சீதை அந்த வழியா சீதைய தூக்கின்னு போயின்னு இருக்கான் ராவணன். சீதை சொல்ற, ஹே மரங்களே, ஹே வனங்களே, ஹே வனராஜா, ஹே வனதேவதையே, இந்த பக்கமா போறேன், என் ராகவன் வந்தா சொல்லுங்கோ, என் ராகவன் வந்தா சொல்லுங்கோ. ஹே பட்சிகளே, ஹே மிருகங்களே, இந்த பக்கம் என் ராகவன் வந்தா என்ன தூக்கின்னு போறான், ராவணன்கிறவன் என்ன தூக்கின்னு போறான் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிண்டே போனாலாம். எதுக்கு அடையாளமாக ஒவ்வொன்னா தரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆபரணமா ஒவ்வொரு இடத்துல அப்படி கொடுத்துட்டு போறாளாம். வந்தா என் ராகவன்கிட்ட காமிங்கோ, வந்தா என் ராகவன்கிட்ட காமிங்கோ, ஒவ்வொரு ஹாரமா கழட்டி கழட்டி கழட்டி போட்டுட்டே போற போறச்சே. பிரவாகமா கோதாவரி ஓடிட்டு இருக்கு, கோதாவரி கரையை தாண்டிதான் போயிட்டு இருக்கான் கோதாவரி. ஹா, எவ்வளவு பெரிய நதி, நீ ஏந்து சேவிக்கிறான், அம்மா தாயே சீதே அப்படின்னு சேவிக்கிறான். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, என் ராகவன் வந்தான்னா சொல்லு, இந்த வழியில ராவணன் தூக்கிட்டு போறான் காணா போட்டான். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், பக்கத்துல வாசல தெரு சண்டை நடக்கிறது, என்னமோ சண்டை நடக்கிறது, வாங்க சீக்கிரம் வாங்க, தரவு தரப்பா, அந்த கதவை திறக்கிற வேகம் பார்த்தோம்னா அந்த சண்டை நின்று போடும் நினைச்சுட்டு இருக்கோம். நேர வந்தவொடனே அவ்வளவு எக்ஸ்பிரஸ் வேகத்துல வந்தது, டிஸ்க் பிரேக் அடிச்சு நிறுத்துற மாதிரி, இப்ப எல்லாம் பைக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துக்காங்க, டப்புன்னு அந்த இடத்துலயே நிற்குமா, அதே மாதிரி வாசல்ல வந்தோம் டப்புன்னு நின்னுடும். இந்த கதவை மெதுவா ஒரு கழிச்சு திறந்து, என்ன சண்டை, தலை மட்டும் எட்டி பார்க்கும். இன்னும் விசேஷம், இன்னும் சாமர்த்தியசாலி அந்த கண்ணு மட்டும்தான் பார்க்கும். முன்னாடி தலை இருக்க, பின்னாடி மூக்கு வாயிலாம் தெரியாது, கண்ணு மட்டும் தெரியும் நேரம். என்ன சண்டை நடக்கிறது? ஓஹோ, அது ரெண்டும் அப்படிதான் அடிச்சுக்கும் போ, ரெண்டு அப்படிதான் அடிச்சுக்கும் போ திருப்பி. இது எதுக்கு வந்து எட்டி பார்ப்பானே, விளக்கலாமோண்ணா? அந்த மாதிரி நீங்க கோதாவரி என்ன பண்ணிட்டா, என் ராகவன் ராங்கு சொன்னவனே உள்ள போய் காணா போட்டாளா? ஏன்னா அவ்வளவு பயமா அந்த ராவணன்ட்ட. அவன் எங்க திருப்பி வந்தான்? யார் அவன்கிட்ட போய் அவசப்படுறது என்பதாக. அதனால அது வசத்தியா இல்ல. இப்ப வசத்தியா இந்த யமுனைய ஏன் சொல்ற அப்படின்னா, தூ எபெருநீர் யமுனை துறைவனை. அப்படி வசத்தியான யமுனை பெருநீர் கிருஷ்ண ஜனனம் ஆயிடுத்து. மாயன் மாமணிவண்ணன் அவதாரம் ஆகச்சியே என்ன பண்ணான் எம்பெருமான்? பூட்ட உடைச்சான். கல்வனாய் சூதனாய் பொறக்கச்சியே பாருங்க, என்ன புத்தி பாருங்க, பொறக்கச்சியே பூட்ட உடைச்சுட்டான். என்னென்ன வசதி அவரை கதையை பிணைச்சுட்டு இருந்தா அந்த பூட்ட உடைச்சான், ஜெயில இருக்க பூட்ட உடைச்சான் எம்பெருமான். ராட்சசாலுக்கு எல்லாம் தூக்கத்தை கொடுத்தான், எல்லாருக்கும் நித்திரையை நன்னா கொடுத்தான். நேரம் இறங்கி அவளை அப்படி வசுதேவர் அப்படி ரொம்ப அழகா ரெண்டு கூடைய தூக்கின் போறாராம். சென்றால் உடையா இருந்தா சிங்காசவான் நின்றான் மறவடியான்னு அவ என்ன பண்ணா, நாகத்தனையாய் அப்படி ஆதிசேஷன் ஓடி வந்துட்டான் கிடுகிடு கிடுகிடுன்னு. இவனுக்கு இன்னொரு காரியம் இருக்கு, என்ன அங்க பிறந்துட்டு இருக்கான், அங்க வளர்ந்துட்டு இருக்கான். வேற எவ்வளவு காரியம் பாருங்க, பலராமனா அங்க வளர்ந்துட்டு இருக்கான், அது போறலையா, அப்புறம் பண்ணணும் இல்ல இல்ல, இப்பயே பண்ணணும், இப்பயே பண்ணணும், என் பெருமானுக்கு இப்பயே கைங்கரியம் பண்ணணும். வந்துட்டான ஆதிசேஷனா அப்படி குறைபிடிச்சுன்னு ஓடி வரானா. வருணனுக்கு ஒரே தாங்கல, இந்திரனுக்கு எல்லாம் ஒரே தாங்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எம்பெருமான் முழிச்சுட்டு இருக்கான், எம்பெருமான் வந்துட்டான், நம்ம கவலையெல்லாம் தீர்ந்ததுன்னு அவ கண்ணீர்ல இருந்து பஷ்பம். வருணன் வர்ஷிக்கல, தேவதைகளோட கண்ணீர் பஷ்பம், நமக்கு ஆனந்த பஷ்பம். இனி நம்ம விடிவு காலம் வந்துடுத்தோ அப்படிங்கிறது அங்க மழையா பெயர் தான். 33 கோடி அத்தனை தேவர்கள் தான், ஒத்தருக்கு ஒத்தரா, 33 கோடி 33 அமரருக்கு முன் சென்று 33 கோடி தேவர்கள் அத்தனை பேர் அழுதானா பின்ன மழை பெய்யாம என்ன பண்ணும்? அவ்வளோ மழையாது, ஆனந்த பஷ்பம், என் கிருஷ்ணன் அவதாரம் ஆயிட்டான், எங்களுக்கு இனிமே ரஷணம் கிடைச்சிருத்தோம் என்பதாக. தூய பெருநீர் போனவன்னு என்ன பண்ணித்தது? வெள்ளம் அப்படி தலைக்கு மேல ஓடிட்டு இருக்கு. ஒன்னும் புரியல, நடாது அப்படிங்கிறார் தாயார். சொல்ற உம்மை ஹிம்ச பண்ண மாட்டேன் வசுதேவரே, நீர் இறங்கி நடக்கும், நீர் நடந்துட்டே இருக்கும், எனக்கு ஒரு ஜென்மசாபல்யம் பாலோனா, எனக்கு ஒரு ஆசை, பேராசை. அந்த சின்னதான அந்த பாதங்கள் இருக்கு இல்லையா, சின்னஞ்சிறு பாதங்கள், அந்த பாதங்களை நான் ஸ்பர்சிக்கணும். அதனால நீர் பயப்பட வேண்டாம், நீர் துணிஞ்சு இறங்கும், உமக்கு வழி கிடைக்கும். எந்த ஏகமூர்த்தியே நான் லேசா தொட்டுட்டு போயிடறான், ரொம்ப தொடமாட்டேன். அவனுக்கு குளூரும் பாவம், குழந்தை இப்பதான் பிறந்திருக்கான். ஆனா பிறந்த உடனே எம்பெருமான சுத்தி பண்ணணுமோனா, ஐயோ அவளுக்கு தெரியல, கொடுத்த அமிச்சு விட்டுட்டான். அந்த கைங்கரியத்தை, அந்த தாதி உற்சவத்தை நான் பண்றேன், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க. குழந்தை மேல அந்த அழுக்கு எல்லாம் இருக்குமோனா, அதெல்லாம் பிறந்த குழந்தை எடுத்துன்னு வரீர், ஏதான் திருஷ்டிப்பட்டுறோம், வாசனையை பார்த்து ஜந்துக்கள்லாம் வரும், ஐயோ என் குழந்தைய நான் பண்றேன், தாதியாய் இருந்து நான் பாத்துக்கிறேன்னு அப்படி பண்ணலாம். என்ன தைரியம், எங்க இருக்கா இவன்? கம்சனோட கொல்லப்படத்துல இருக்கா, கோதாவரி எங்க இருந்தா? எங்கயோ இருக்கா, அவன் எங்கேயோ. இவள் நாவலம் பெரிய தீவினில் பெரியாழ்வார் காமிச்ச மாதிரி பெரிய தீப கர்ப்பத்துல எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் எங்கேயோ லங்கைய ராஜ்யாந்துட்டு இருக்கான், அவன்கிட்ட அவள பயம். ஆனா கொல்லபுரத்துல ஓடுறது கம்சனோட அந்த புறத்துல கொல்லபுரத்துல ஓடிட்டு இருக்கு இந்த யமுனை. ஏ ஓட, உன்னை யார் பயப்பட வேணும்னா சொல்லு, இல்லாட்டி நான் ரூட்டை மாத்திக்கிறேன், அவ்வளவுதான், நான் எல்லாம் பயப்பட மாட்டேன், வேணும்னா நான் வேற வழியா போய்க்கிறேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேணும், ஏன்னா ராஜ்யத்தை காப்பாத்தணுமே, ராட்சசனா இருந்தாலும் தீர்த்தம் வேணுமே. நீரின்றி உலகாது அமையாது உலகம்னு வாக்கு இல்லையா, அதனால தூய பெருநீர். எப்பேற்பட்ட தூய பெருநீர், ராசக்கிரீட பண்றான் எம்பெருமான், என்னவா ராசக்கிரீட, வசத்தியான ராசக்கிரீட. அப்படி எல்லாரோட பழைய வஸ்திரத்தை போட்டு தோச்சுட்டு இருக்கான் எம்பெருமான், எல்லா பொம்னாட்டிகள் வஸ்திரத்தையும் போட்டு தோச்சுட்டு இருக்கான். யமுனைக்கு ஒரே சந்தோஷமா, அவனோட ஸ்பர்சம் எவ்வளவு வாசனை அடிக்கிறது, அந்த திருத்துழாய் வாசனை எப்படி அடிக்கிறது, அப்படி நூறு குளியலுக்கு இருக்குன்னு சொல்லுவாலே இதுதான் போல் இருக்கேன். என்ன பாக்கியம், அகோபாகியம், அகோபாக்கியம். நன்னா துணி துவக்கட்டும், முதல் முதல்ல துணி தோஷமா வந்தான், கவலைப்படாதுங்க. நமக்கெல்லாம் முன்னாடி ஃபோர் ஃபாதர்ஸ் இருக்கா, அதெல்லாம் தப்பு கிடையாது. அதனால கிரஸ்தாலே நீங்க கவலையே விசனமே பட வேண்டாம், நல்லா துணி துவக்கலாம், தப்பே கிடையாது. முதன் முதல்ல தோச்சு காமிச்சமா வந்தான் துணி, அப்படி நல்லா தோச்சானாம். அது மட்டுமே அவளோட அவளோட அந்தரங்கமா அங்கிருந்து ராசக்கிரீடை எல்லாம் பண்றான். அவா குளிச்சுட்டு இருக்கா, அவா குளிச்சா அழுக்கு இல்ல, இவனும் குளிக்கிறான். பாகவதோட சேஷம் கிடைச்சதே எனக்கு, பாகவதோட சேஷம் கிடைச்சதே. நான் பிறந்த பயன் பற்றேன் யமன சொல்றாளாம். அப்படி கிருஷ்ணனை மூச்ச அப்படி தரிக்கிற அந்த குழந்தைகள் வந்து தீத்தா மாட்டிட்டு, எனக்கு இது மோசம், எனக்கு இது மோசம் கிடைச்சது, எனக்கு ஒரு விமோசனம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் பாபிகளே வந்து குளிக்கிறான். யமுனே சிறி கங்கேஜ யமுனே காவேரி நர்மதா சிந்து பிரம்மபுத்திரா எல்லாம் உசக்தியான நதிகள், பாவனமான நதிகள். போய் தீத்தா மாட்டா எல்லா பாபங்களும் போயிடும். யாருக்கு போகும்? உங்களுக்கு போகும். அவளுக்கு ஸ்டோரேஜ் ஆயிடும். அவ எங்க போவா பாவம்? அந்த ரீதியில துயபெருநீர் யமுனை துறைவனை எப்பேற்பட்டதான அந்த யமுனை அப்படின்னா, இவ்வளவு கிரீடைகள் அந்த குழந்தைகளோடு போய் கன்றுகளோடு மேய்த்து அந்த ஆணிரை காத்தானே, ஆணிரை காக்கறான், அப்படி அதை தேய்ச்சி குளிச்சு விடுறானா எம்பெருமான். பின்னாடியும் பண்ணுவான். எப்ப அப்படின்னா சாரதியா இருக்கச்சு, குதிரையை குளிச்சு விட்டு இருந்தோம் யமுனை கரையில. குதிரையை ஓட்டி வந்து ஒவ்வொரு நாளும் தினமும் ராத்திரி குளிச்சு விட்டு பளிச்சுன்னு வச்சு காத்தால அப்படி பளிச்சுன்னு அழிச்சுன்னு போவானா. ஏன்னா ராத்திரி அழுக்கா இருக்குமோ போறல போய் அது ஐயோ அது மேல ரத்தங்கத்தெல்லாம் சிந்திருக்கும், அதெல்லாம் தொடச்சு விட்டு ஒரு சாரதி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு காமிச்சானா எம்பெருமான். இன்னைக்கும் பண்ணுவோம், வண்டியெல்லாம் டிரைவர்லாம் பார்த்தா தொடப்பான். அவளுக்கு அது உயிர், அதுதான் அவாதான் சாரதி. அப்படி இருக்கணும். எங்க எஜமான் இந்த நான் ஏன் துடைக்கணும், நான் ஓட்டுறதுதான் என் கடமை, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி அது மேல விசுவாசமா இருக்கணுமா. சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர் விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்து பொந்தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டியவனை தொடவன் அப்போந்து இமலேற்றுவன் கோன் கோட்டிடையாடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கே, அடலாயிரதம் கொம்பினுக்கே. சூட்டன் மாலைகள் தூயன வேந்தி அப்படி எம்பெருமான் திருமஞ்சனம் நடந்துருக்கு. வைகுண்டேதி பெரிய லோகேன்னு ஸ்ரீயா சாத்தம் ஜெகத்பதிகி, அந்த ஜெகத்பதிகி அப்படி பெரிய விஸ்வரூபம் ஆகி திருமஞ்சனம் தேவர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, அப்படி நித்தியமுக்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உசக்தியான தேப்பெருமான் அவதாரமானோ, ஐயோ அவர் வந்து யாக யஜ்யத்தில் அவதாரம் ஆகணுமே அப்படின்னு அவனுக்கு உடம்பு சுட போறதே. அதனால வைகுண்டத்திலேருந்து முதல்ல திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த தேப்பெருமாளுக்கு. தேப்பெருமாள் ஆயிட்டு அங்கேயே, அங்கேருந்து கீழே வர வேண்டியதான் பாக்கி. எங்க அக்னியில் ஆவாகன ஆகணும், அது சுடும் எம்பெருமானுக்கு. முதல்ல சில்லுன்னு போட்டோம். அதனால இன்னைக்கும் இதான் திருஷ்டாந்தம். அதை பார்த்துதான் அவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா அந்த ஏதோ தேவதாந்திரங்களுக்கு பூ குளிக்கிறது பூ குளிக்கிறது பா, அவ்வளோ தணல்ல நடந்து போவாளே, தீத்தா மாட்டிட்டு நடந்து போவா, ஒன்றும் பண்ணாது. தூய பெருநீர், அது வசத்தியான நீர், அது வசத்தியான நீர், அது ஒன்றும் பண்ணாது. அதேதான் தேவதாந்திரங்களுக்கே அப்படின்னா எம்பெருமானுக்கு. அதனாலதான் எம்பெருமானுக்கு எங்கேயான அந்த சுட்டுட போறதே யாகத்தி என்பதாக பிரம்ம ஹயமேத வேள்வியின் மேல் அப்படி பகலோன் பகல் விளக்காக, இன்னும் அது வேற இருக்கு. பகலோன் பகல் விளக்காக கோடி சூரிய சமப்பிரபா, அதுவே வேற சூடு ஜாஸ்தி எம்பெருமானுக்கு. அவன் தேஜஸே வேற சூடு. அதனால எம்பெருமான குளிர குளிர குளிர அப்படி தீத்தா மாற்றாள். வசந்தியான திருமஞ்சனம் நடந்துட்டு இருக்கு. அப்படி திருமண் காப்பு எல்லாம் மஞ்சள் காப்பெல்லாம் சாத்தி எம்பெருமானுக்கு இதை பண்ணி அகிர்புக காமிக்கிறாளாம். அப்படி நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டியவன்னை தொடவன் போந்து அந்த ஒரு க்ஷணத்துல மேலேந்து தொப்புன்னு குதிச்சானாம் யாதவராயனா. அப்படி யாதவராயனா குதிச்சு எம்பெருமான் இவ்வளவு சேஷிதங்களா கிருஷ்ணாவதாரத்துல பண்ணானே ஒரு க்ஷண நேரமா அது. அப்பேற்பட்டதான மாயன் யசோதா என்ன பண்றா, கிருஷ்ணன் அப்பாடி நம்ம அது பரம்பரை இது படிக்கணும்டா, நிறைய படிக்கணும், நன்னா படிக்கணும், படிப்பு தான் வசதி காப்பாற்றும் அப்படின்னு புத்திமதியிலான்னு சொல்றான். ஆன வாய் மூஞ்சி பார்த்துன்னு உட்கார்ந்துருக்கான். அவன் சொல்லிண்டே கண்ண முடின்ட்டான், எங்க தாத்தா அப்படி படிச்சா, எங்க கொள்ளு தாத்தா அப்படி படிச்சா, அவெல்லாம் எப்படி இருந்தா அப்படின்னு வசத்தியா கதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இன்ட்ரெஸ்டா நம்ம எல்லாம் அப்படிதான், நம்மாத்து பெருமையை சொல்ல ஆரம்பிச்சோம்னா மறந்துடுவான். பக்கத்துல அவர் நடுவில் மாமியார், இல்லடி ஒரு நிமிஷம் என்ன என்னால ஏந்து போக முடியல, அடுப்புல பால் பொங்குறது தீயறதுடி அப்படின்னா அத இருமா உங்க உங்க அவங்க அதெல்லாம் கலையே விடாது சொல்லிருந்துப்பா பாவம் இருமா இருமா எங்க காத்துல எங்க அம்மா எங்க தாத்தா எல்லாம் அப்படிதான் வந்தா இப்படிதான் இருந்தா அம்மாடி நம்ம மாத்துல பால் தீயறதுடி காதலே விழாது. இது மாமியாருக்கு தன் பெருமையை சொல்லணுமா, எப்பேற்பட்டதான குளம் எப்பேற்பட்டதான குளம் எல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு அங்க பாத்திரம் தான் இருக்கும். ராமாஜதயா பாத்திரம் ஞானம் வைராக்கியம் தான் அதுல இருக்கும், பால் இருக்காது அதுல வேற எப்படி இருக்கும். அந்த மாதிரி யசோதா என்ன பண்றா, கிருஷ்ணனை படி படி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாமா அப்படி வசதியா அப்படி வசதியா அப்படி வசதியா பாத்துன்னு இந்த பக்கம் எந்த வெண்ணையை திருடலாம், விடுவிடும் ஏந்து போனா ஒரு வெண்ணையை எடுத்து அப்படி பயிற்சி எடுத்துட்டான் சாட்டுருக்கான். ஏய் தத்தி நான் சொல்லிட்டே இருக்கேனே, தத்தியை சாட்டுருக்கியே தத்தி அப்படிங்கிறான். நீ ஏமாத்து போன இந்த மாதிரி வெண்ண அப்படின்னு ஒரு அவன் மூஞ்சில வீசலாம் வேற. ஐயோ வெண்ணையா, சரி போ இருக்கட்டும், இந்த சேஷ்டிதங்கள்லாம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், பெரிய ஞானி ஆகணும் அப்படிங்கிறோம். அப்படியா, பெரிய ஞானியாகி நான் என்ன பண்ணணும், எதுக்கு படிக்கணும், பரதத்துவம் தெரியும். அப்படியா, பரதத்துவம் தெரிஞ்சு என்ன பண்ணணும், மோட்சம் கிடைக்கும். அப்படியா, மோட்சம் கிடைச்சு என்ன பண்ணணும் எனக்கு அதுக்கு மேலே தெரியாதுரா. பெரியவாள்லாம் சொல்லுவார், நன்னா வாசிச்சா நன்னா இருக்கலாம், எதிர்காலம் பிரைட்டா ஃபியூச்சர் நன்னா இருக்கும், அதுக்காக எல்லாம் பெரியவாள்லாம் சொல்றா. திருப்பி திருப்பி எதிர்கேள்வி கேட்காத அதெல்லாம் கிடையாது, கடைசியா என்ன கிடைக்கும் சொல்லு. உங்க தாத்தா சொன்னேர் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேர், எம்பெருமான் தான் நாராயணா என்னும் நாமம் சொல்ல சொன்னா அது கிடைக்குமா அப்படின்னா. அப்படியா, இப்பயே உனக்கு இந்த மோட்சத்தை தர எடுத்துட்டு போ. என்னடா சொல்ற, இந்த மோட்சத்தை உனக்கு இப்பயே தர என்ன படின்னு சொல்லாத, நாங்க போய் குறவு கூத்து ஆடணும், என் பொழப்பே தான் என் ஜீவனே தான் அப்படிங்கிறானா. அப்பேற்பட்டதான மாயன் சாந்திபினி மகரிஷியிட்ட கொண்டு போய் விட்டுட்டா, படிக்கிறதுக்கு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. சாந்திபினி மகரிஷியை கொண்டு போய் விட்டுட்டா, உட்காந்து நோட்ஸ் எழுதி ஹோம்ஒர்க் எழுதினு இருக்கான். டே தினம் ஹோம்ஒர்க் எழுதினும் எல்லா பசங்களுமா சரி அப்படிங்கிறது கிருஷ்ணன் சரி தலையாட்டினா. பலராமர் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு போய் எழுதிட்டு வரான். தினம் எழுதி வந்து ஆச்சாரிய காமிக்கணும், அவிச்சுடணும், புதுசா ஹோம்ஒர்க் அவர் சொல்லுவார், அதை ஹெட் எழுதணும், ஆத்துல போய் ஹோம்ஒர்க் எழுதினு வரணும். ஒரு நாள் கொண்டு வர எல்லாரும் கொண்டு போய் ஸ்லேட்டை காமிங்கோ அப்படிங்கிறாங்க. எல்லாரும் காமிக்கிறான், தமிச்சாச்சா எல்லாரும் அழிச்சுருங்கோ, அழிச்சாச்சு. கிருஷ்ணன் மட்டும் இப்படியே வச்சுருக்கான். பலராமன் இப்படி கையில் எரிச்சுட்டேன், ஆச்சாரியன் சொல்லிட்டா சீக்கிரம் அழிட்டான், சீக்கிரம் அழிட்டா நம்மளாம் பசங்களாம் சொல்றாலும் போனா. ஏ டீச்சர் வரா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, திருட்டுதனம் பண்ணிட்டு இருக்கிய, பிட்டு எழுதிரியே, சீக்கிரம் உள்ள விடு உள்ள விடு உள்ள உள்ள வை. ஆ சார் உள்ளே சொருக்கமா, அப்போ தான் கிடுக்குறதுன்னு டீச்சர் வந்துட்டான். காலால் ஒரு மிதி மிதிக்க வேண்டியது, அவங்கள்ட்ட உஷாராகி வந்துப்பான். அது மாதிரி யோசிந்தே உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பலராமன் பார்த்தான், அந்த பக்கம் இருக்கிறவன் பார்த்தான். ஏந்துட்டான் முதல்ல, சார் இங்க கிருஷ்ணன் நோட்டை அழிக்கவே இல்லை, ஸ்லேட்டை அழிக்கவே இல்லை அப்படின்னு ரிஷியை பார்த்து உடனே கூப்பிட்டார். என்ன என்ன இங்கே வா இங்கே வா இங்கே வான்னு ரொம்ப பயந்தாங்களியா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கொண்டு போய் காமிச்சு, இது நேதி பாடம். ஆமா நேதி பாடம், அழிக்க சொன்னேனே, இதோ பாருங்க இதோ பாருங்க அப்படியே இருக்கு. நன்னா அழித்தறிடா, அழித்தறிக்கிறான். நான் பசங்களை இருந்தா என்ன பண்ணுவோம், இப்படி இப்படி சுத்தி நித்தி மகம் அப்படி குத்து குத்து அப்படியே அழிச்சிரும். டேய் அந்த ரகசியில தான் நான் சொல்லி தரணுமாற, அதை பண்ணி தொலைக்க வேண்டியதானே. ஐயோ நான் ரொம்ப ஆச்சாரம், ஆயிரம் குளத்துல என்ன நொணசல் உண்ணோ எவ்வளவு பண்ணமோ அத்தனையும் பண்ணிவிட்டு இங்க வந்து இல்ல நான் ரொம்ப ஆச்சாரம் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அட ஏண்டா பாடா படுத்துற, இல்ல இதுக்கு ஆச்சாரியம் தான் வழி சொல்லணும், இதை பாரம் அழிக்க வல்ல ஆச்சாரியம் எடுக்கிற தான் அழிச்சு பாக்குற. ஆமாண்டா நிஜமாவே அழிக்கல, அழிய மாட்டேங்கிறது, ஏண்டா என்ன பண்றது. மாயன் மாமணி வண்ணன் மேல் மாலுருகின்றாலே, உடனே யோகி தியானகம்யம் இல்லையா சாந்திவினி, ஆ சரி ஆரம்பிச்சிட்டியா, எங்கடியே ஆரம்பிச்சுட்டியா, என்னடா பண்ணணும் நீயே சொல்லுடா. இல்ல ஆச்சாரியா எனக்கும் தெரியல, இந்த கதையே வேண்டாம், இதை எப்படி அழிக்கிறது சொல்லி கொடு நீயே. அவளுக்கு சொல்லி கொடு, எனக்கும் சொல்லி கொடுறா அந்த வித்தைய அப்படிங்கிறாராம். சரி வாங்க வாங்க போலாம், எல்லாரும் போலாம். எங்கடா போற, கொல்லைக்கு போறேன். சரி போலாம் வா. எங்கடா போற, புஷ்கரணிக்கு போறேன். சரி போ. ஏன் இங்க தீர்த்தம் கொடுத்தேனே அழியிலையே, புஷ்கரணி தீர்த்தம் வந்து எப்படி அதுலேயே தெரியாது சுவாமி, நீ வாரமே அழிச்சு பார்ப்போம். கிடுகிடு புஷ்கரணியில் இறங்கினா எழுத்து அழிச்சா அழிஞ்சு போயிருக்கு. நீ மாயன் மாமணி வந்தன் பத்தியா, இப்படி எல்லாம் அதிக பிரசங்கித்தனமா பண்ணலாமா? இல்ல சுவாமி, அதிக பிரசங்கித்தனமே பண்ணல. திருப்பி எழுதி காமிக்கிட்டான். வேண்டாண்டா வேண்டாம், என்ன தாத்பரியம், அதை மட்டும் சொல்லிடு, என்ன விட்டுடு அப்படிங்கிறாளாம். ஆச்சாரிய திருவடி தாமரை அங்க பட்டுது, அனுஷ்டானம் பண்ணேர் தேவர் தேவல் அதுல ஏறி குளிச்சுது, சீதா மாடித்து அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு ஆச்சாரிய சீபாத தீர்த்தம் இந்த எழுத்த அழிச்சது. பிரம்மன் எழுதின எழுத்த எது அழிக்கும்? ஆச்சாரிய திருவடி தீர்த்தம். சாந்தீபினி மகர்ஷி அவளை வசத்தி எல்லா குழந்தைகளும் சொல்லி காமிக்கிறான். அவர் ஆச்சாரியனவர், அப்பேற்பட்ட வசதி. தூய பெருநீர் யமுனை துறைவனை, யமுனை துறைவன் யாரு? ஆச்சாரியன். தூய பெருநீர் ஆனந்த பஷ்பம் அப்படியே சாந்தீபனி மகிழ்ச்சி கொட்ட தார தாரையா கொட்டுறதான். நீ இல்லடா என் சிஷ்யம், நீ இல்லடா என் சிஷ்யம், உன்னுடைய மாயத்தை வித்து எனக்கு ஒரு பெருமை கொடுத்திய உத்தமன். ஓ உங்கி உலகலந்த உத்தமன், நீ தாண்டா உத்தமன் அப்படிங்கிறாளா. இதே சாந்திமணி மகர்ஷி அவ ஆண்டிய பின்னாடி இடுப்புல குத்தின் இருக்கா மகர்ஷிட்ட. அதை கேட்கிறேன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கிருஷ்ணன் திரும்பி பார்க்கறான். ஆச்சாரியா, நான் ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ணணும். என்ன சம்பாவனை பண்ணணும்? ஏன் மாயன் மாமணிவன்னன் அவன்கிட்ட நிறைய இருக்கு, முத்தும் மயிரமும் மயிரம். இந்த ஆச்சாரியனுக்கு தேவைப்படாது. இந்த ஆச்சாரியனுக்கு என்ன வரும் இவாள்? என்ன ஏன் அப்படி கேட்டான் அப்படின்னா, எல்லாரும் அரிசி பருப்பு மூட்டை தனம் தானியம் நிலம் எல்லாத்தையும் எல்லாரும் கொடுக்குறா, எல்லாரும் முடிஞ்சது. விசேஷமா ஆச்சாரியனுக்கு ஒண்ணு கொடுக்கணும், அது என்னால முடியும், யாரும் கொடுக்காது. ஆச்சாரியனோ திருவுள்ள கிடக்க எதுவா இருந்தாலும், ஏன்னா நாளைக்கு சத்தியபாமைக்கு வாங்கி கொடுக்குச்சு, யாரும் சொல்லப்படாது. சத்தியபாமைக்காக போய் எவ்வளவு ரவுடியசம் பண்ணி அந்த பூவை கொண்டு வந்து இங்க கொடுத்த ஒரு புஷ்பத்துக்காக சண்டை போட்டு அவனை இம்சா பண்ணி பண்ணியே அப்படி யாரும் அவச்சோல் சொல்லப்படாதோன்னா. ஆச்சாரியனுக்கு வசதியா ஒண்ணு கொடுத்துட்டா சரியா போடும், அது இல்ல. ஆச்சாரியனுக்கு வசத்தியா கொடுக்கணும். இப்பதான் சொன்னேன், ஒரு கார் கேட்டதா இருந்தாலும் வசதியான காரா வாங்கி தரணும், நம்மளால முடியலையா எக்ஸ்ட்ராவா, இல்ல நாலு பேர் சேர்ந்தான். அவனை போய் சொல்லப்படாது, ஓ ஆச்சாரியனா கார்ல ஏழு அப்படிலாம் சொல்லப்படாது. எல்லாம் எதுக்கு? இந்த பிரம்மகத்திக்காக தான், வேற எதுக்கும் இல்ல. எவ்வளவோ பாவம் பண்றோம், இதுக்காக தான் அந்த ஆச்சாரியன் அப்படி ஓடி வந்து காட்சி கொடுக்கற. ஒரே ஒரு திருஷ்டி, எப்பேற்பட்ட திருஷ்டி இப்ப ஆச்சாரியன் காமிச்சு கொடுக்கறான். எம்பெருமான் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா நீ சொல்லுமா, நீ சொல்லு. என்ன, என் குழந்தை சீக்கிரமாவே களமா எடுத்து, எனக்கு அது மேல ரொம்ப இஷ்டம்டா. அப்படியா? சாந்திமணி சொல்ற, வேண்டாம், தர்ம விருத்தம் அது, அதுக்கு நான் உடம்பட மாட்டேன், தர்ம விருத்தம். அவனுக்கு அவன்தான் பிரம்ம லிபி, அத போய் குரு தட்சிணா கேட்கிறயாடி. நீ என் மனைவியா? சுவாமி இது எனக்கும் என் தாயாருக்கும் இடையில், இங்க தேவ தலையிடப்படாது. உம்மிட்ட கேட்டேன், உம்ம சான்ஸ் முடிஞ்சு போயிடுது, அதனால தேவ தலையிடாதையும். இல்லடா கிருஷ்ணா, நியாயம் இல்லடா, நீ பாலகன்டா, அதாவது செய்யக்கூடாதுடா. நாளைக்கு உன்ன யாரும் சொல்லிட கூடாது, அவன் என்ன வேணா பண்ண முடியான், அடுத்த வாளுக்கு தான் உபதேசம் பண்ணுவான் அப்படின்னு. இல்லை, என் ஆச்சாரியனுக்காக எது வேணா பண்ணுவேன்னா தபான் காணாப்பிட்டான். பலராமன் முடிந்திருச்சுன்னு பின்னாடி ஓடுறான், எங்கேயோ போயிட்டானே எங்கேயோ போயிட்டானே எங்கேயோ போயிட்டானே தெரியலையே, தேடுறான். யசோதைக்கு பதில் சொல்றமே, நேரம் வரான் கதவு தட்டான், எங்க யமலோகத்துல போய் கதவு தட்டிவிட்டான். தரந்தான் துவாரபாலகர் சங்கு சக்கர கதா பாணியா, அப்படி கண்ணாங்கரேன்னு ஒரு உருவம் நின்று இருக்கு. ஆயுதங்கள்ல தான் பலிச்சுன்னு தெரியுது, உருவமே தெரியல. விழுந்தச்சும் ஒளிப்பட்டு பேய் வந்துருத்து பேய் வந்துருத்து பேய் வந்துருத்து, எந்த உலகத்துக்கு? யமலோகத்துக்கே. பேய் வந்துருத்து பேய் வந்துருத்து பிசாசு வந்துருத்து, விழுந்தச்சும் ஒளி, என்னடா பேயோ பிசாசோ வந்திருக்கு, என்னடா அது வளர்ற? நம்ம தான் எல்லா பேயும் நம்ம தான் ஐசுன்னு வரோமே இங்க இம்சா பண்றதுக்கு, நம்மள்டே தான் புதுசா ஒரு பேய் இல்ல இல்ல பயங்கரமான ஆயுதங்களா வச்சுருக்கு, காளியோ திரிசூலியோ யாரோ தெரியல. அவெல்லாம் ஏண்டா நம்மளோட வரப்போறா, அவெல்லாம் கிராம தெய்வதைகள்ல, இங்க வரமாட்டாடா, அவளுக்கு இந்த ஸ்திதி கிடையாதுடா. இல்ல எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு, நாங்க வாசப்பக்கம் இனிமே காவ காக்க மாட்டோம், வந்துட்டே இருக்கு உள்ள, நீ உன்னை காப்பாத்திக்கோ, நாங்களாம் ஓடி போறோம். அவ அவ அப்படி அப்படியே காணாப்படுங்க, எஸ்கேப் ஆயிடுங்க. இவன் தான் சிஷ்யம், இவெல்லாம் படைத்தளபதிகள், எல்லாம் அப்படி அப்படியே காணா போடுங்க, புதுசா ஜந்து வருது, நம்ம தப்பிக்க முடியாது, ஓடி போடுங்க அப்படின்ட்டாலாம். யமதேவனுக்கு ஒண்ணும் புரியல, யார் வேணா தெரியல, விழுந்தரிசன் ஓடிவான். சங்கு சக்க கதாபானே துவாரகா நிலையாச்சுதான் அப்படி எம்பெருமான் துவாரகையிலேருந்து நேர வந்துட்டே சாந்தீவினி ஆசிரமத்திலேருந்து நேர உள்ள நுழையிற கிருஷ்ணா கிருஷ்ணா அகோபாகியம் அகோபாகியம் அகோபாகியம் வா உட்காந்து அவனுக்கு பாத பூஜை பண்ணி சுசுரூஷ எல்லாம் பண்ணி அவனை தன் ஆசனத்துல உட்காந்து தர்மபீடம்டா தர்மபீடம்டா நீ உட்காருடா, ஆயுசுக்கும் நான் என்ன பண்ணுவேன், என்ன எல்லாரும் வெய்யறான், நீ ஒத்தந்தாண்டா உனக்கு தாண்டா தெரியும் என்னோட காரியம் என்ன. நான் தர்மராஜன் யாருக்கும் இல்லை, யம தர்மராஜன்னே சொல்லி சொல்லியே கொடுத்துட்டா என்ன. என் ஆசனத்துல உட்காருன்னு அவனை உட்காத்தி வச்சு தன்னை விட விசேஷமாக ஒத்தல் வந்தால் சுப்பீரியர் ஒருத்தர் வந்தா ஆவிசாகரத்தும் தன்னுடைய ஆசனத்தை அவளுக்கு அணிக்கணும். இது ஸ்திதி, தனக்கு பாஸ் வந்திருக்காருன்னா சீட்டை விட்டு ஏன்னு தப்புன உட்காருங்க அப்படிங்கணும். அதுதான் முறை. அந்த கத்திசைய மெயின்டைன் பண்றான யமதர்மராஜன், உட்காருங்க அப்படிங்கிறான் சாந்திபினி மகரிஷி. குழந்தை ஆயுஷன் வந்துட்டியாமே, அதெல்லாம் இருக்கட்டும் கிருஷ்ணா, உனக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணுங்க, இத்தனை உபச்சாரம் இல்லை, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். ஏன் உபச்சாரத்தை கொஞ்சம் வாங்கிக்க மாட்டியா, சரி போ வாங்கிக்கிறேன். நீ உன்னோட திருவுள்ளத்தை பூர்த்தி பண்ண வேண்டியது என்னோட கடமை, ஆனா என்னோட இந்த ஆராதனத்தை கொஞ்சம் ஏத்துக்கோன்னு பிரார்த்திக்கிறான் யம தர்மராஜன். சரி பண்ணுடா அப்படின்ட்டான், பண்ணி முடிச்சுட்டான். சாந்தி வினியா இந்த குழந்தைய தானே கேட்டேன், கொண்டு வந்து நிறுத்திட்டான், இந்த குழந்தைய தானே கேட்டேன். ஆமா, ஏண்டா அவனுக்கு கண்டமே கண்டமே போடலையா, பிரம்மலிபியை யார் படிக்க முடியும், எம்பெருமானம் தான் படிக்க முடியும். எங்கடா அவனுக்கு கண்டம் தாண்டா போட்டிருக்கான், அவனை ஏண்டா கொண்டு வந்தேன், நீ வரணும்டா கிருஷ்ணா, நீ வரணும். என்னோட லோகத்துக்கு யாரா வரா, பாபிகள் தாண்டா வர, என் லோகத்துக்கு வேற யாராலடா வர முடியும், வேற யாரா வர்றதுக்கு ஆசைப்படுவாள, நான் ஆராதனம் பண்ற தெய்வம் நீ, நீ வந்து அங்கீகரிக்க வேண்டாமா, அதுக்காக தான் பண்ண அபராத சமாபரம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற. என் மேல அவ்வளவு விசுவாசமா அவனுக்கு, என் மேல அவ்வளவு பக்தியா அவனுக்கு, நாராயணனே நமக்கே பயதிருவான், வைகுண்டத்துல உள்ள நுழைய முடியாதுரா, என்னால திருப்பார்குடலையும் நோயின்றிடா, யாதவ குலத்துல வந்து உதிச்சிருக்கியே, அதனாலதான் பலாத்காரம் யா பலாக்கிரத்திய புங்கே அனுபவிக்கிறான், பலாத்காரத்தினால அனுபவிக்கிறானா, ஒசத்திய அனுபவம் ஆராதனம். அப்படி திருவடி தாமரையில ஆராதனம் பண்ணி தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சுண்டு, எனக்கு ஜென்ம ஜென்மாவும் மோஷம் கிடைச்சதுரா, இனிமே யாரு என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன், என்னை யார் வேணா தூத்தட்டும், உன் திருவடி நேழில் எனக்கு கரைச்சிருத்த இல்லையா அப்படின்னா, குழந்தை ஆச்சு ஒண்ணு கொடுத்துட்டானா ஆன்னு வாய பழக்கிற சாந்திபினி, குருவுக்காக எதுவும் பண்ணுங்கிறானான். அது மட்டும் இல்ல, மாயன் குரதேவன் சாதிக்கிறார், கிருஷ்ணன சாதாரண கிருஷ்ணன் இல்லைவன், துவே மாதரோ பிதரோ குலே அபித்வே, ரெண்டு அம்மா ரெண்டு அப்பா ரெண்டு குலம், இப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டாம் எனக்கு அப்படின்னா, தேவகி யசோதை ஆச்சு, வசுதேவரும் இவரும் ஆச்சு, இப்படி ரெண்டு பேர் ஆச்சு, அப்பா அம்மா சரியா போச்சு. அப்புறம் இரண்டு குலம் பிறந்தது ராஜகுலம், அங்க தேவகி வயிற்றுல பிறந்ததுனால ராஜகுலம், யசோதத்தை வளர்ந்ததுனால இடையர் குலம், அப்படி ரெண்டு குலத்துல எம்பெருமான் அவதரிச்சானாம். அப்புறம் ரெண்டு மனைவிகள் ருக்மணி சத்யபாமா, இப்படி எல்லாம் ரெண்டு ரெண்டு எம்பெருமானுக்கு, மாயன் மாமணி வண்ணன், அது மட்டும் இல்ல ஆச்சாரியனும் ரெண்டு அவனுக்கு, என்னன்னா கர்கர்னு உத்தரஞ்ச சாந்திபினின்னு உத்தர் ரெண்டு, இப்படி ரெண்டு ஆச்சாரியன், இப்படி எல்லாத்தினும் ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயல் குரல் விளக்கம் செய்த தாமோதனை, மூணு தாய் வச்சிருக்கான எம்பெருமான், யாரு தேவகி யசோதை போதனை, தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரை கர்ப்பம் தரித்தனால முன்னாடி ஆறு குழந்தைகள், அந்த ஆறு குழந்தைகள் அப்படி மறிச்சுடுத்தே, அந்த மறிச்ச குழந்தைகளுக்காக அந்த திருவயிற்ற சுத்தம் பண்ணானா எம்பெருமான். அப்புறம் பலத்ததனால் வரம் பெற்றேன் வலக வருகவென்று என்பதனால கண்ணினும் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் அந்த நுண் சிறுத்தாம்பு கடுத்த தாம உதரம் அந்த உதரத்தை அங்க வடுவா ஏற்படுத்தினானா எம்பெருமான் எப்பேற்பட்டதான ஒரு தாயார் தனக்கு பண்ணாங்கிறது ஞாபகம் வச்சுக்கணுமா அதுக்காக அங்க வடு ஏற்றுண்டானான் அந்த அருணா கையில் பூதனை பேய்த்தாய் பேய்த்தாய் முளையின்ற பின்னைன்னு சன்னியபானம் பண்ணா அவள்கிட்ட சன்னியபானம் பண்றச்சே எப்படி இருந்தது பால் நல்லா ருசிக்கும் ஆனா இது விஷப்பால் கசக்கிறது இவனுக்கு என்ன பண்றது தெரியல ஐயோ இந்த பால் கசக்கிறது ருச்சியா இருக்கிறதுக்கு என்ன பண்றது நம்ம எல்லாம் சொல்லுவோம் உசுறு வெள்ளை கட்டின்னு சொல்றோமா ஆஹா ஞாபகம் வந்துருக்கு உனக்கு ஆஹா உசுறு வெள்ளை கட்டியா புரி நேரம் அவர் உயிரையும் சேர்த்து உறிஞ்சிருந்தான எம்பெருமான் மாயன் மாமணிவண்ணன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி எம்பெருமான் சாட்சாத் மன்மத மன்மதகன் அந்த குழந்தை இவ்வளவு சேஷ்டிதங்களை பண்ணி வசத்தியான அந்த எம்பெருமான மனோவா காயத்தனால ஒன்று இணைந்து அர்ச்சனை வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் எம்பெருமான அப்படி ஆராதனம் பண்ணோம்னா இந்த பாசுரத்தால காமிச்சு கொடுக்கிறார் நம்ம மோட்சத்துக்கே போவோம் இப்படி காமிச்சு கொடுக்கலாம் கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து வேசின பேச்சரவும் கேட்டிலையோ பைப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நருங்குள் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடுவோம் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோரம் பாபாய் அப்படி எம்பெருமான் வசத்தியான சேஷ்டிதங்கள்லாம் பண்ணிட்டு மாயன் மாமணிவண்ணனாக அப்படி திகழ்ந்தானான் அந்த ரீதியில நாளைக்கு மீதி அனுபவிப்போம் என்பதாக கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குலசானே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ